यस्यापर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः. विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राण नबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये. श्रीशैलवंशात्मपितामहस्य श्रीवासुदूरेः करुणैकपात्रम् श्रीदेवनाथार्यकपात्रबोधम् रामानुजार्यम् गुरुवर्यमीडे श्रीमच्छीशैलवंशादनकगुरुगणैर्निरमेखाख्यसूरेः तातात् श्रीयादवाप्तश्रुतिरयुगम् साङ्गविज्ञानपूर्णम् श्रीवासात् पाददूरेः निजपितृसहजादात्तमन्त्रप्रधानम् श्रीमन्नारायणाख्यम् शतमुखकुलजम् भावये यायजूकम्. पितामहस्यापि पितामहाय प्राथेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमः. भरताय परन्नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाज यदुपज्यमधेगतः पृथिव्याम् प्रथितो राघवपादुका प्रभावः. कूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् आरुह्यकविताशाखम् वन्दे वाल्मीकिकोकिलम्. यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्र गतमस्तकाञ्जलिम् वाष्पवारिपरिपूर्णलोचनम् मारुतिम् नमत राक्षसान्तकम्. वैदेहीसहितम् सुरद्रुमदले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वम् मुनिभ्यः परम् व्याख्यान्तम् भरतादिभिः परिवृतम् रामम् भजे श्यामलम्. श्रीसीतालक्ष्मणभरतशत्रुघ्नहनुमत्समेत श्रीरघुनन्दनवरब्रह्मणे नमः. लक्ष्मणः प्रार्थना पण्णार् कुरुष्व मामनुचरम् वैधम्यम् नेह विद्यते कृतार्थोऽहम् भविष्यामि तवचार्यः प्रकल्प्यते. அடியேன் உம்மை பின்தொடர்வதற்கு எனக்கு அனுகிரகம் பண்ணணும். இதுல ஒன்னும் எந்த விதமான தப்பும் இல்லை. நீர் இதை பண்ணணும். கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி, நானும் என்னுடைய ஜென்ம சாஃபல்யத்தை அடைவன். திருமாலும் பிராட்டியருமாக இருந்திருக்கிறேன். உங்களுக்கு நான் சுஸ்ரூஷ பண்ணி நான் கிருதார்த்தனாக ஆகுவேன். அஹம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரத ஸ்வபதஸ்யமே பவான் சுத வைதேகியா கிரிசானு சம்சயத்தை. உம்மை சொல்றார், நீர் வைதேகியோட கூட பிரியபிராட்டியோட கூட மலை முகடுகள கிரிசானு வம்சத்தை அப்படின்னார். நீர் அவளோட இருந்துட்டு இருக்கச்சே, நீரும் பிராட்டியுமாக இருந்துட்டு இருக்கச்சே, நான் பர்ணசாலையில எழுந்துள்ள இருக்கச்சே, நான் அடிமை செய்யும். பர்ணசாலையில இருக்கச்சே மாத்திரம் அடிமை செய்யறதுன்றது இல்ல. எல்லா சமயத்திலையும் ஒரு மலையினுடைய தாழ்வரைகளிலையும் மலை உச்சியிலையும் நீ ரசிக்கச்சே கூட அகம் சர்வம் கரிஷ்யாமி, நான் தாசபூதனாக இருந்திருக்கிற நான் அடிமையாக இருந்திருக்கிற நான், உம்மையே உமக்கு கைங்கரியம் செய்வதையே பரம புருஷார்த்தமாக நினைச்சிருக்கிற நான் சர்வம் கரிஷ்யாமி என்பதாக சொல்லுகின்றார். எல்லாத்தையும் சொல்லுவேன், நான் எல்லாத்தையும் பண்ணுவேன். உமக்கு வேணுன்ற இடத்துல காயும் கிழங்கும் நான் கொண்டு வந்து வைப்பேன். நீர் இருக்கணும்னு உமக்கு நீ உங்க ரெண்டு பேருக்கும் எந்த விதமான ஆபத்தும் வராமல் வில்லும் கையுமாக நான் இருந்துட்டு நான் ரட்சிச்சுட்டு இருப்பேன். நான் நீங்க வேணுன்ற இடத்துல எந்த இடத்துல சொல்றீங்களோ அந்த இடத்துல நான் பர்ணசாலையை அமைச்சு நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் பண்ணுவேன். நானே இப்படி எல்லாம் ஜாக்கிரத சுபதிஷ்டதை தேவரும் பிராட்டியும் சீதா பிராட்டியும் மூச்சுட்டு இருக்கச்சேயும் சரி தூங்கிட்டு இருக்கச்சேயும் சரி எந்த சிரமமும் இல்லாமல் நான் பார்த்து கொள்வேன். ஆகையால என்ன நீர் உம்மை பின்தொடரும்படியாக அனுகிரகம் பண்ணணும் என்று பிரார்த்தனை பண்றார் லக்ஷ்மணர். அந்த பிரார்த்தனையை அப்படியே ஏத்துக்கிற பெருமாள் சரி போகலாம் வான்னார். போய் மூணு பேரும் சேர்ந்து காட்டுக்கு போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டா. அப்போ ராமர் சொல்றார் லக்ஷ்மணர் இடத்துல, லக்ஷ்மணா ஒரு சின்ன காரியம் பண்ணு, நாம மூணு பேரும் இப்ப பத்து போயிட போறோம், நம்ம இடத்துல நமக்குன்னு எத்தனையோ வஸ்திரங்கள்லாம் இருந்துருக்கு, பூஷணங்கள்லாம் இருந்துருக்கு. இந்த பூஷணங்கள்லாம் யாருக்கான தானம் பண்ணிட்டு போயிடுவோம். 14 வருஷம் கழிச்சு வரப்புறம் அப்ப நாம எந்த நிலையில இருப்போமோ என்னமோ தெரியாது. இதெல்லாம் அன்னை தினத்துக்கு ஒன்னும் உபயோகப்படாது. ஆகையால இப்ப இருக்கிறது யாருக்கு சத்மாத்திரத்துல விநியோகம் பண்ணிட்டு போயிடுவோம். நீ இங்க இருந்து போ, வசிஷ்டருடைய சிஷ்யராக இருந்துருக்கிற சுயஜர் இருந்துருப்ப அவரை போய் கூட்டுண்டு வா. இன்னும் எத்தனை பிராமணாலாம் இருக்கோ அவளெல்லாம் கூட்டுண்டு வா. எல்லாருக்கும் நாம எல்லாத்தையும் நாம திருப்பி கொடுத்துருவோம், நம்மள்ட இருக்கிறதுல எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாராம். லக்ஷ்மணரோ ராமருடைய சாசனத்தை கட்டளையை அப்படியே கடைபிடிச்சு அங்கிருந்து சுயஜர் எழுந்தருள் இருக்கிற இடத்துக்கு போனார். கத்தாத பிரவிவேசாசு சுயஜ்ஞத்த நிவேசனம் தம் விப்ரம் அக்ஞாகாரஸ்தம் அக்ஞகாரஸ்தம் வந்தித்வா லக்ஷ்மணோப்ரவீத். அவர் யாகசாலையில இருந்துட்டு இருக்காராம். அவரை சேவிச்சு சொல்றாராம், ராமர் எல்லாவற்றையும் கொடுத்துடணும்னு நினைக்கிறார். ஆகையால உன் அழைச்சிட்டு வர சொல்றார். சுயஜர் போறார். போன உடனே அவர் ராமருக்கு அவரை பார்த்து கையே பிரமாதமான தேஜஸ் இருக்கு. அவரை பார்த்த உடனே தன் கையில போட்டுருக்கல தம்பம், அதாவது பச்சை தங்கம் சொக்க தங்கம்னு சொல்லுவாள், அந்த தங்கத்தால பண்ணதாக இருந்துருக்கிற தோல் விலையெல்லாம் கட்டி தான் போட்டிருந்த பூஷணத்தெல்லாம் கட்டி அவர்கிட்ட கொடுத்தாராம். இனிமே இதெல்லாம் நீர் உபயோகப்படுத்திக்கோன்னு சொல்றாராம். அப்ப சீதா பிராட்டி சொல்றாளாம், ஹாரஞ்ச ஹேமசூத்ரஞ்ச பார்யாயை சௌமிய ஹாரையான்னு தானே கொடுக்கூடாதான். அவ தங்கத்துல இருந்து கழித்து ஹாரம் ஒரு தங்க சங்கிலி இதெல்லாம் கழித்து ராமரண்ட கொடுத்து அவ ஆம்பளை போட்டுக்க சொன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாளாம். இப்படி மூட்டை மூட்டையா மொத்தம் இவளிடத்துல இருக்கக்கூடிய தனம் மொத்தத்தையும் கொண்டு வச்சுட்டாளாம் லக்ஷ்மணர்ன்ற சொல்லி. யார் லோகத்துல எத்தனை பிராமணாள் இருக்காளோ, விருத்தாள் இருக்காளோ, பாலாள் இருக்காளோ, அவ எல்லாத்துக்கும் இதை வாரி வாரி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாளாம். அந்த சமயத்துல சரயு தீரத்துல ஒருத்தர் இருந்தாராம். அந்த சரயு தீரத்துல இருந்தவர் அவருக்கு வயசானவரவ, அவர் கார்கி கோத்திரத்துல பிறந்தவர், பிங்களன்னு பேர் அவருக்கு. வயசானவருக்கு இளமையான பொண்ணு, அந்த இளமையான பொண்ணோட அதாவது மனைவியா இருந்தா அவளுக்கு ஏகப்பட்ட பசங்கோ குடும்பி. இந்த வயசான காலத்துல இவளையும் இந்த மனைவியும் ரட்சணம் பண்ணி இந்த குடும்பத்தையும் ரட்சணம் பண்ணணும். ஒரு கலப்பையும் ஒரு மம்முட்டி கோராளின்னு இதெல்லாம் எடுத்துட்டு களைக்கட்டுன்னு எடுத்துட்டு அங்கேருந்து காட்டுக்கு போக வேண்டியது. எங்கெங்கெல்லாம் என்னென்ன தானியம் கிடைக்குமோ அந்த தானியங்கள் கிழங்குகள் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இவர் இப்படியோ குடும்பத்தை ரட்சணம் பண்ணிருந்தாராம். அந்த பெண்மணிக்கு தெரிஞ்சது ராமர் எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு இருக்க, ஆகையால பிராமணாளுக்கெல்லாம் தானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம வீட்டு பிராமணர் எத்தனை நாள் தான் இந்த களைக்கட்டையும் மம்முட்டியும் எடுத்துட்டு போய் காட்டுல போய் ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு இடமா பார்த்து கிழங்கு இருக்குதா பழம் இருக்கான்னு பொறிக்கிட்டு வருது. இவரை போய் ராமரை போய் பார்க்க சொல்லி ராமர் எதனா வாங்கிட்டு வந்தாருன்னா பரவாயில்லன்னு தோணித்தான். அப்போ அவரை பார்த்து சொல்றானாம், சம்ருத்தம் தருணி பாரியா பாலான் அப்ரவீத் பிராமணம் வாக்கியம் ஸ்ரீனாம் பர்த்தாஹி தேவதா அபாஸ்ய பாலம் குத்தாலம் குருஷ்வ வசனம் மம ராமம் தரிசய தர்மஜம் எதி கிஞ்சித வாத்ஸ்யசி. ஓ பிராமணரே, இப்ப ஏன்னா நான் சொல்ற வார்த்தையை கேளுமே. அவ சொல்ற என்னமா சொல்ற, அபாஸ்ய பாலம் குத்தாலம் குருஷ்வ வசனம் மமா. இந்த கோடாலியும் களக்கட்டையும் தூரம் போட்டுட்டு நான் சொல்ற வார்த்தையை கேளு, ராமம் தரிசய தர்மஜம் எதி கிஞ்சித வாப்ஸ்யசி. அவர் தர்மஜனாக இருந்திருக்கிற ராமனை போய் பாரு, அவரை பார்த்தேர்னாக்க உமக்கு எதனா கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன. சரிப்போ, அவ சொல்ற வார்த்தையை தான் நம்ம கேட்போம். எத்தனையோ வாட்டி அவ வார்த்தை சொல்றத கேட்கறது இல்ல, இப்ப அவ சொல்ற வார்த்தையை கேட்போம்னு கிளம்பு வேறாம். சபாரியா வச்சா சாட்டிய துச்சதாம் சாட்டியும் ஆச்சாத்திய துச்சதாம். அவர் வேஷ்டியில எங்க பார்த்தாலும் கிருஷ்ணலாம். இப்ப பட்டா இது ராமர் இருக்கிற இடத்துக்கு போனோம், அரண்மனைக்கு போனோம், வேற வேஷ்டி இல்லை. கீஷ வேஷ்டியோட எப்படி போறதுன்னு தெரியலையா, கீஷன் தெரியாத அதை ஒருத்தின்னு போறாராம். அந்த கீசல் தெரியாத ஒரு சென்று போறதுன்றது இருக்கு பாருங்க. இது இப்ப ஏற்பட்டது இல்லை, சுமார் ஒரு 50 வருஷம் எனக்கு தெரிஞ்சே 40 வருஷம் முன்ன வரைக்கும் பெரியவாள்லாம் கீசல் வேஷ்டி உடுத்தின்னு இருக்கா. அவளுக்கு இன்னொரு வேஷ்டி இல்லை, அந்த கீசல தைக்க கூடாதுன்னு சாஸ்திரம், அதுக்காக முடிச்சு போட்டு எல்லாம் உடுத்தின்னு இருக்கா. இது ஒரே ஒரு விருத்தாந்தம் சொல்றேன். நாவல்பாக்கம் சுவாமி காஞ்சிபுரத்தில் எழுந்தருளிருந்த நாவல்பாக்கம் சுவாமி நரசிம்மாச்சார சுவாமி, அந்த சுவாமி வேதாத்தியனம் பண்ணவாழ் இடத்துல அவ்வளவு அபிமானம் அந்த சுவாமிக்கு. நான் ஒரு சமயம் பாம்பேக்கு உபன்யாசத்துக்கு போயிருந்தேன், போயிருக்கச்சு பூதேவி நரசிம்மாச்சார சுவாமின்னு எழுந்தருளிருந்த பெரிய உபாத்தியாயர் பாம்பேயில், அவர் அந்த கிருஷ்ணசபால உபன்யாசத்துக்கு அவரும் வந்திருந்தார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அன்னி தினத்துல நாவல் பாக்கம் சுவாமி தன்னுடைய உத்திரியத்தை தூக்கி கொடுத்து இந்தாடா உருத்திகோடான்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சார். சுவாமியினுடைய உத்திரியத்தோட வந்தவன் நானு இந்த பம்பாய்க்கு. இன்னி தினத்துல இந்த பம்பாயில எனக்கு 3 வீடு இருந்துட்டு இருக்கு, பீரோ பீரோவா எனக்கு வேஷ்டி இருந்துட்டு இருக்கு, அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தினால ஒரு குறையும் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னார். அவர் சொன்னது அர்த்தமாகல. என்ன சொல்றேன்னு அப்படின்னா, நான் இந்த சபையில இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும், நீ போய் உங்க அப்பாவை கேட்டுக்கோ, அவர் சுவாமி சொல்லுவார் என்ன நடந்ததுன்றதுன்னு சொல்லிட்டேரவ. நான் அந்த உபன்யாசம் எல்லாம் முடிஞ்ச விற்பாடு ஊருக்கு வந்த விற்பாடு அப்பாவை தண்ட சமைச்சு கேட்டேன், ஏதோ பேசுன்றதே சாப்பிடதே சொன்னேன், இந்த மாதிரி அந்த சுவாமி சொன்னார் என்ன நடந்ததுன்னு தெரியலையே எனக்கு அப்படின்னார். இதையும் கேக்குற அந்த சுவாமி பாராயணத்தை இன்னைக்கு அவர் எழுந்தொழிந்தா கிட்டத்தட்ட 95 வயசு இருக்கலாமோ என்னமோ. காஞ்சிபுரத்துல வேத பாராயணம் நடந்து இவர் பூதேவி நரசிம்மாச்சார் ரொம்ப நன்னா பாராயணம் பண்ணக்கூடியவர், நன்னா கம்பீரமா உரத்த குரல்ல நன்னா சொல்லக்கூடியவரவர். அப்போ அத்தியன உற்சவ சமயம் பாராயணத்துல எதிர உட்காணந்தே சுவாமி எதிர்பக்கத்துல உட்காணந்து உட்காணிருக்கச்சு இவர் ஒரு கீஷ வேஷ்டிய உடுத்திருந்தே, அந்த கீஷ வேஷ்டிய கௌபீனம் தெரியாமல் இருக்கிறதுக்காக அதை மறைச்சு மறைச்சு காலை கொஞ்சம் நெருக்கமா வச்சுட்டு உட்காணந்தே, அதை எதிரேந்து கொஞ்சம் சுவாமி பார்த்துட்டே இருந்தே. அவர் அன்னைக்குதான் புது வேஷ்டி சாத்தியம் வந்து அந்த புது வேஷ்டி அவுத்து மேல் உத்திரியம் இருக்கு, அந்த முத்திரியத்தை அவுத்து அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன உத்திரியம் ஒண்ணு கட்டின்றது, அந்த மேல் உத்திரியத்தை புது உத்திரியத்தை அவுத்து அதை எடுத்து தூரம் அங்கேருந்து தூக்கி போட்டேன், இந்த வேஷ்டி உடுத்திட்டு உட்காரா அப்படின்னு சாச்சு. அப்பதான் சொல்றாரு இவர், அன்னைக்கு அந்த வேஷ்டியோட போனவர் பம்பாய்க்கு போனவர் இன்னைக்கு இவ்வளவு ஐஸ்வர்யத்தோட சுவாமியினுடைய அனுகிரகத்தினால இருந்திருக்கேன்றத ஞாபகம் நமக்கு தெரியப்படுத்துகிறேன், அத வேற எதுவும் இல்லடா அப்படின்னு சாச்சே. அப்போ அந்த காலத்துல இவளுக்கெல்லாம் வேஷ்டின்றது இருக்க அவ்வளவு சிரமமா இருந்தது, இப்போ அப்படிலாம் இல்லை. திருவாள் அனுகிரகத்துல எல்லாருக்கும் வேஷ்டிக்கு எந்த குறவும் இல்லை, அவாவா ஆத்துல அவாவா 10-15 வேஷ்டி வச்சுதான் வச்சுட்டு இருக்கா, இது பெரிய விஷயம். அதோட வாசஸ் கொடுக்கறதுன்றது இருக்க சர்வதேவத்யம் வை வாசா, எல்லா தேவதைகளுக்கும் வாசஸ்ன்றது இருக்க பிரதானமாக இருந்தது, எல்லா தேவதைகளுக்கும் பிரீத்தி உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு. அந்த வாசஸ் சரியா இல்லாமல் இருந்துருக்க இந்த பிராமணர் அந்த வேஷ்டி எல்லாம் சரிப்படுத்திட்டு வரையறவர். அங்கேருந்து நேர கிடுகிடுன்னு வர 5வது கட்டுல ராமர் இருந்துருக்கு. இவருடைய தேஜஸ பார்த்த உடனே இவரெல்லாம் பிரகு மாதிரி இருந்துருக்கார், அங்கிரஸ் மாதிரி இருந்துருக்கார், அப்படி மகர்ஷி மாதிரி இருந்துருக்கிற தேஜஸை பார்த்த உடனே வாசகாப்பாலாம் யாருமே தடுக்கவே இல்லையா, நீள 5வது கட்டுக்கு போயிட்டேறவர். 5வது கட்டுக்கு போன உடனே சராம மாசாத்ய ததா த்ரிஜடா வாக்கியம் அப்ரவீத், அவர் த்ரிஜடர்னு பேரு, அந்த த்ரிஜடர் சொல்ற சராம மாசாத்ய வாக்கியம் அப்ரவீத், ராமனை பார்த்து வார்த்தை ஒரு வார்த்தை சொல்றாராம், நிர்தனோ பகுபுத்திரோஸ்மி ராஜபுத்திர மகாபல கஷதவருத்திர வனே நித்யம் பிரத்யவேட்ச ஸ்வமாமிதி, என்னண்ட ஒரு பைசாவும் இல்லை. அதே சமயத்துல பகுபுத்திரோஸ்மி உத்தர ரெண்டு பேர்ல நிறைய குடும்பியா இருந்துட்டு இருக்கேன், என்னுடைய ஸ்திதி காட்டுல இப்படி அல்லாடின்னு இருக்கேன், இதை உம்மிடத்துல நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே ராமர் பாக்கிறேராம், தமுவாச்ச ததோ ராம பரிஹாச சமன்விதம் கவாம் சஹசிரமப்யேகம் நச விஸ்ராணிதம் மயா, పరీక్షిపతి దండేన యావత్తావదవాప్స్యతే నకాటీతం. என்னிடத்துல இப்ப இருக்கிறது 1000 மாடுதான் இருந்துருக்கு. இந்த 1000 மாடு அதுல எவ்வளவு உமக்கு வேணுமோ அதை எடுத்துக்கோ. இந்த ஒரு கொம்பு தரேன், இந்த கொம்பால தூக்கி அடியும். இத தூக்கி அடிச்சாக்க அது எவ்வளவு தூரம் போறதோ அவ்வளவு தூரம் வரைக்கும் இருக்கிற மாடு உமக்கு தான் தரேன் அப்படின்னு சொல்றேன். யாருக்கு என்ன ஆசைப்படுறது, இவர் வேஷ்டியை இழுத்து வரைஞ்சி கட்டிண்டேறான், அந்த கொம்பை எடுத்து தூக்கி அடிச்சேரான் பாருங்க. இது சரையு தீரம் வரைக்கும் போச்சோம். அதை பார்த்த உடனே ராமர் சிரிச்சுட்டு என்ன ஆசை பத்தியா இது, பின்ன பொதுவா எல்லாருக்கும் இருக்கிறது தான். யாரானா ஒன்னு சொல்றேன், இங்க இருக்கிறது வஸ்து மொத்தம் நீங்க எடுத்து போயிடுங்க அப்படின்னாக்கா அவளால் ஏதோ ஒன்னே ஒரு ஒன்னோ ரெண்டோ எடுத்துட்டு போவாள், துட்டுக்கு இல்ல எல்லாம் விரும்பதான் கொடுக்குறோம், இது எல்லாத்தையும் எடுத்து போங்கன்னு சொன்னாக்கா தன்னால தூக்க முடிஞ்சது தூக்க முடியாது அதெல்லாம் கூட எடுத்து போறதுக்கு பிரயத்னம் பண்ணுவாளோ இல்லையோ, அந்த மாதிரி இவரும் பண்றவர். ராமர் அவரை பார்த்து சொல்றா, கோவிரஜே பகுசாஹஸ்திரே பபாதோக்ஷணசன்னிதௌ தம் பரிஷ்வஜ்ய தர்மாத்மா ஆதஸ்மாத் சரயூ ததாதி ஆனயாமாஸ தாகாவஹா த்ரிஜடஸ்யாஸ்ரமம் ப்ரதி. அந்த சரயூ தடம் வரைக்கும் இருக்கிற எவ்வளவு 1000 இருக்குமோ எவ்வளவு இருக்குமோ அவ்வளவையும் கொடுத்து இவருக்கு கொடுத்துட்டேராம். அந்த பிராமணரை கட்டி தழுவிண்டேராம் ராமர். நீர் தப்பா நினைச்சுக்காத மன்யூர் நகலு கர்த்தவியா பரிஹாசோ ஹேயம் அம்மா, நான் இந்த மாதிரி நீ கொம்பெடுத்து அடியும் எவ்வளவு தூரம் வருதோ அவ்வளவு தூரத்துல இருக்கிற மாடெல்லாம் நான் கொடுக்கறேன்னு சொல்லி சொல்றதெல்லாம் இது பரிகாசத்துக்காக சொல்ல, உம்முடைய பிரபாவத்தை உலகத்தாருக்கு வெளிப்படுத்துவதற்காக தான் நான் சொல்றேன் நானே. ஆகையால நீ தப்பா நினைச்சுக்காதுங்க. பிரவீமி சத்தியேன நதயஸ்மயம் மம் நியந்திரணம் தனம் ஹியஜன் மமவி பிரகாரணாதி பவத்து சம்யகே பிரதிபாதனேன மயார்ஜிதம் செய்வ யஜஸ்கரம் பவேத்தி. நான் சம்பாதிச்ச பணம் மொத்தம் பிராமணாளுக்கு கொடுக்கறதுக்காக தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சே உமக்கு கொடுக்கறத காட்டிலும் வேற என்ன பாக்கியம் எனக்கு இருந்துட்டு இருக்கு. இதுதான் யசஸ்கரம், எனக்கு புகழை கொடுக்க கூடியதாக இருந்துட்டு இருக்கு. வால்மீகி அப்பப்ப டகால்டகான்னு ஒரு வார்த்தையை சொல்லி போட்டுருவேன். சம்பாதிச்சதுலாம் எதுக்காக, நாம என்ன சொல்லுவோம், சம்பாதிச்செல்லாம் என்ன பண்ணுவோம், இருக்கிற போது அனுபவிச்சுட்டு போயிடுவோமே அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். அப்படி இல்லப்பா, நாம சம்பாதிச்ச பணம் மொத்தம் சத்பாத்திரத்துல விநியோகம் பண்ணோம், பிராமணாளுக்கு விநியோகம் பண்ணோம், ஆச்சாரியாளுக்கு விநியோகம் பண்ணணும், அத்தியனம் பண்ணவாளுக்கு விநியோகம் பண்ணணும், இப்படி பண்ணணும், சத்பாத்திரத்துல போய் சேரணும், அதுக்குதான் சம்பாதிக்கிறது. பாக்கிறதுக்கு ஒரு சின்ன வார்த்தையா போட்டு வர்றேன், இது விளையாட்டு மாதிரி இருந்துட்டு இருக்கு. இதுல எவ்வளவு தர்மத்தை சொல்லிருக்கேன் பாருங்கோ. பிரவீமி சத்தியேன நதே ஸ்மயந்திரணாம் தனம் ஹி யஜ்யன் மம விப்ரகாரணாதி மம தனம் ஹி விப்ரகாரணாதி. என்னுடைய பணம் மொத்தம் பிராமணாளுக்காக தான். பவத்து சம்யக் பிரதிபாதனேன மயார்ஜிதம் செய்வ யஜஸ்கரம் பவேதி. உம்ம மாதிரி பாத்திரமா இருந்துட்டு இருக்கிற பிராமணாளிடத்துல இதை சமர்ப்பிக்கிறதுனால நான் சம்பாதிச்ச பணமும் எனக்கு புகழை கொடுக்க கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பணம் போய் புகழை கொடுக்குமான், பாத்திரத்துல விநியோகம் பண்ணா புகழை கொடுக்கறது. அப்பாத்திர விநியோகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அந்த பணம் நமக்கு கெட்ட பெயரை அவ பெயரை தான் எடுத்து கொடுக்கும். இதை நீ பண்ணிருக்கியோ இல்லையோ அந்த வரைக்கும் உங்களிடத்துல நான் தன்யனாக ஆறேன்னு ராமர் அவரிடத்துல சொல்றான். இது முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டே ராத்த எல்லாம் ராமருடைய பவனம் சீதா பவனம் லக்ஷ்மணர் பவனம் எல்லா பவனத்திலயும் இருந்துட்டு இருக்கிற தனம் மொத்தம் காலி ஆயிடுத்து. அப்புறம் பாக்குற அங்கேருந்து ஆத்துக்கு போகணும், கிளம்பி போறேன். நம்ம மூணு பேருமா போய் தசரத சக்கரவர்த்திய பார்த்து காட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போற. லோகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் இதுக்குள்ள சமாச்சாரம் தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறதில்ல, ராமர் காட்டுக்கு போக போறே, அதுதான் இப்ப நடக்க போறதுன்றது தெரிஞ்சுட்டு இருக்கு. இவ மூணு பேரும் போயிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்கா. அப்ப பாக்குற நகிராஜா பிரியம் புத்திரம் விவாசையே தோமர்ஹதி. ஒரே பட்டிமன்றம் மாதிரி நடந்துட்டு இருக்குது அங்க. ராமர் ராமரை காட்டுக்கு அனுப்புகிறது, தசரத சக்கரவர்த்தி அனுப்புகிறது நியாயமா நியாயம் இல்லையா? அவர் ஒரு காலத்துல வரன் கொடுத்துட்டே அந்த வரன் கொடுத்தத்தை கடைபிடிக்கிறது அவருக்கு நியாயமா, இல்ல ராமனை காட்டுக்கு அனுப்பிக்கிறது அது அதன் பிரகாரத்துக்கு ராமனுக்கு காட்டுக்கு அனுப்பிக்கிறதுக்கு நியாயமா? வரன் எப்படியானா போட்டோம், நான் அதை கொடுக்க முடியாது போன்னு சொல்லிட்டு ராமனை நாட்டிலேயே வச்சுருந்துக்கிறது அவருக்கு சிரேஷ்டமா அப்படின்றத பத்தி ஒரே விசாரமா இருந்துருக்கு. உலகத்தார் எல்லாரும் சொல்றான், என்ன வேணா அன்னைக்கு சொல்லிருக்கட்டும், அதை பத்தி இல்ல. இந்த ராமனை போய் காட்டுக்கு அனுப்புறதுன்றது நியாயமே இல்லை அப்படின்னு. நிர்குணஸ்யாபி புத்ரஸ்யா கதம் ஸ்யாத் விநிவாசனம். நிர்குணஸ்யாபி புத்ரஸ்யா, ஒன்று ஒரு குணமும் இல்லாமல் இருந்திருக்கிற அசிட்டு பிள்ளையா இருந்தா கூட, அவனை காட்டுக்கு மூர்க்கனா பிள்ளை இருந்தா கூட அவனை காட்டுக்கு அனுப்புகிறதுன்றது நியாயம் இல்ல. இப்ப ராமன் எப்படி இருந்திருக்கார், ஆந்திரசம் சமனுக்ரோசகா ஸ்ருதம் சீலம் தமஹா சமஹா ராகவம் சோபயம் சேதே ஷட்குணா புருஷர்ஷபம். பெருமாளுக்கு சொல்றார் சண்ணாம் ஜானபல ஞானபலைஸ்வரிய வீரிய தேஜஸ் சக்தின்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்கள் பெருமாளுக்கு, பெருமாளை அடைந்து பெருமாளுக்கு ஒரு அவைகள் ஏற்றம் பெறுகின்றன என்பதாக சொல்லுகின்றார்கள். இது ராமனுக்கு அலங்காரமாக இருக்கிறது என்னன்னா, ஆந்திரசம் செம் அனுக்ரோசகா ஸ்ருதம் சிஹிலம் தமஹா சமஹா. இப்படிப்பட்ட இந்த ஆறு குணங்கள், ராவனுடைய கருணை, ஜனங்களிடத்துல இருக்கிற பிரீத்தி, அதே மாதிரி அவனுடைய ஆச்சாரம், அவனுடைய நடத்தை, அவனுடைய படிப்பு, அவனுடைய புலனடக்கும் தன்மை, இவை எல்லாமே ராமனுக்கு அலங்காரமாக இருந்துருக்கு. இப்படிப்பட்ட பையனை போய் காட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்றாரு, இது எந்த விதத்துல நியாயம்? இத ஜனங்கள்லாம் சொல்லிட்டு வந்துருக்கலாம். பிதுர் நிர்தேசே நது தர்மவத்தலா வனப்பிரவேசே கிருத புத்தி நிச்சய சராகமஹா பிரேட்சி சுமந்திரம் அப்ரவீதி நிவேதய ஸ்வாகமனம் நிருபாயமே. இப்படி ஜனங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறத கேட்டுண்டே போறவர் சுமந்தோட தான் தேர்ல ஆயிடுச்சு போற சுமந்தர் அங்க கைகை பவனத்து வாசல்ல நின்று இருக்க அவரிடத்துல பார்த்து சொல்றாராம், ராமன் தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரரா இருந்தா கூட ராஜபவனத்துல எப்படி நடந்துக்கணுமோ அந்த புரோட்டோக்கால் துளி கூட மாறாமல் நடந்துக்கிறாராம். சுமந்தரரை பார்த்து சொல்றாராம், நாங்க மூணு பேரும் வந்திருக்கோம்னு தசரத சக்கரவர்த்தி கிட்ட போய் சொல்லு அப்படின்னா, பிரவீச நிருபதிம் சூதஹ நிஸ்வசம் தம் ததர்ஷஹ. உள்ள போய் பாக்குறார், கைகை பவனத்துல ராமர் இருந்துருக்கு, அப்படியே மூச்சு பெருமூச்சு விட்டு இருக்கிறான். புசு புசுன்னு கண்ணுல ஜலம் வந்துட்டு இருக்குதான். இப்படி தடாக்கமிஸ்தோயம் அபஷ்யத்து ஜெகதீபதிம். வெயில் காலத்துல துளி கூட ஜலம் இல்லாமல் இருந்திருக்கிற ஒரு குளம் மாதிரி, வறண்டு போயிருக்கிற குளம் மாதிரி அவரை பாக்குறாராம். அவரை பார்த்து இந்த மாதிரி ராமன் வந்திருக்க, உமை பாக்கணும்னு சொல்ற அப்படின்னா, உடனே அவசியம் அனுப்பிச்சுவா ராமனை பாக்குறதுக்கு, இது என்ன கேட்கணுமாண்ணா அப்படின்னா, ஆரியோ கொய்திவோ ராஜா கம்யதாம் தத்ர மாசிரம். ராமரிடத்துல வந்து சொல்ற, ஐயர் அழைக்கிறார், தசரத சக்கரவர்த்தி அழைக்கிறார், உடனே கிளம்பி போங்கோ அப்படின்னு. சசூதோ ராம மாதாய லக்ஷ்மணம் மைதிலீம் ததா ஜகாமாபிமுகா தூர்ணம் சகாசம் ஜகதீபதே. உலகத்துக்கெல்லாம் ராஜாவா இருந்திருக்கிற தசரத சக்கரவர்த்தியினுடைய இடத்துக்கு சூத்தர் ராமர் லக்ஷ்மணன் மைதிலி இவா மூணு பேரையும் அழைச்சிட்டு போறாராம். அப்ப பார்த்துட்டு சேவிக்கிறதாம், உவாச்ச பிராஞ்சலி பாஷ்பசோ கர்ணவ பரிப்ளுதம் அதரமோ மூர்த்த லப்தசஞ்ஞம் மகிபதிம். துரேந்து பாக்குறேன், இவா மூணு பேரும் வரத பார்த்த உடனேயே காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் வரான்னு தெரிஞ்சிருக்கு. பார்த்த உடனே மூர்ச்சை அடைஞ்சு தொபில்னு கீழே விழுந்துட்டேரான் தசரத சக்கரவர்த்தி. அவரை கை தாங்கலா பிடிச்சுக்கிறேர், ராமர் கீழே விழாத பிடிச்சுக்கிறேர். ஒரு முகூர்த்த காலம், ஒரு அரை மணி ஆச்சு அவருக்கு மறுபடியும் அந்த மூர்ச்சை தெளியறதுக்கு. தெளிஞ்ச பிற்பாடு சொல்றேர், ராமனை பார்த்து சொல்றார், ராமர் கைய கூப்பிண்டு அவருக்கு நனவு வந்த விற்பாடு, தச சக்கரவர்த்திக்கு நனவு வந்த விற்பாடு சொல்றாராம், பிரஸ்திதம் தண்டகாரண்யம் பசியத்வம் குசலேனமாம் லக்ஷ்மணன் சானுஜானீஹி சீதா சான்வேதுமாம் வனம். நான் இப்ப கிளம்பிட்டேன், தண்டகாரண்யத்துக்கு போயிட்டு வரேன், தேவர் அனுகிரகம் பண்ணணும், நான் போயிட்டு வரத்துக்கு அனுகிரகம் பண்ணணும். லக்ஷ்மணன் சானு ஜானீஹி சீதா சான்வேத்து மாமன் பண்ணம், மாட்டு பண்ணு அதாவது மாமனார் மாமியாரோட கூட இருந்துட்டு இருக்கிறவா தன்னுடைய பசங்க அவளோட இருந்து அப்பா அம்மாவோட இருந்துட்டு இருக்கிறவா அந்த பிள்ளைகள் தன்னுடைய மனைவியா இருந்துட்டு இருக்கோ அவ அப்பா பிறந்தாத்துக்கு போனோம்னு சொல்றா அப்படின்னா கூட தனக்கு தானா சுதந்திரமா அதை தீர்மானம் பண்ண மாட்டா. அவ பெரியவாழ்ந்த சொல்லி அப்பாவுண்ட சொல்லி இந்த மாதிரி அவ ஆசில கேக்குறா, ஆசில அவளை வேணா அனுப்பிச்சு வைக்கட்டுமா அப்படின்னா சரின்னு சொன்ன பிற்பாடுதான் அனுப்பிச்சு வைக்கணும். அதே மாதிரி சீதை கேட்டா ராமர் சரின்னு சொல்லிட்டேன்றது வேற விஷயம். தசரத சக்கரவர்த்தியும் அதுக்கு ஒத்துக்கணும். என்ன அந்த மாட்டு பொண்ணு மாமனாருடைய கட்டுப்பாட்டுல இருந்துட்டு இருக்கிறவ, அதுதான் அவளுக்கு சீதைய போறதுக்கு பின்தொடர்வதற்கு பர்மிஷன் வாங்குறேன். லக்ஷ்மணனும் என்னோட வரேன்றான், அதுக்கும் நீர் அனுமதி பண்ணணும்னு அனுஜானாகி சர்வான் சோகமுத்ருஜமானத, ரொம்ப கஷ்டப்படாதையும், நாங்கெல்லாம் சந்தோஷமா போறோம், நாங்க மூணு போறோம், மூணு பேரும் ஆகையால நீர் கஷ்டப்படாது, எங்களுக்கு எல்லாம் எங்க மூணு பேருக்கும் போயிட்டு வர்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கும். நவபஞ்சதவர்ஷாணி வனவாசே விசுத்யதே புனஹ பாதௌ க்ரஹீஷ்யாமி பிரதிஜ்ஞாந்தே நராதிபா. 14 வருஷம் தானே காட்டுக்கு போக சொல்லி சொல்லிருக்கா, பார்த்துட்டே இருக்கே ஓடி போயிடும் 14 வருஷம். அந்த 14 வருஷம் கழிச்சு வந்து உம்முடைய திருவடிய பிடிச்சிட்டு உமக்கு என்னென்ன சிசுரூஷ பண்ணணுமோ அத்தனை சிசுரூஷையும் நாங்க மூணு பேரும் பண்றோம், இப்ப நாங்க போறதுக்கு அனுகிரகம் பண்ணணும் பெரிய காரியம். கஷ்டமான ஒரு காரியத்தை பண்றோம், ஒரு நாள் ஒன்ன பாக்கலன்னா கூட என்னால இருக்க முடியாத ஒரு ஸ்திதி இருந்துட்டு இருக்கு. இப்படி 14 வருஷம் காட்டுக்கு போறேன்னு சொல்றியே, இது எவ்வளவு கஷ்டமான காரியம் இருக்கு. நான் சைதன்மே பிரியம் புத்திர சபைய சத்தியன ராகவன், இது எனக்கு இஷ்டமே இல்லை, இது சத்தியமா நான் சொல்றேன் சொல்றேன். அப்ப பார்த்து சொல்றானா, நான் அவரை சொல்றேன், நானும் உங்களோட வந்துடுறேன் நானு. அப்போ இவ கைகைய பார்த்து சொல்ற, நானும் இவளோட போயிடுறேன், மொத்தத்தையும் நீ அவனுக்கே கொடுத்துரு, பரதனுக்கு கொடுத்துட்டு நீ இருந்துரு அப்படின்னா. இவர் சொல்ற, எனக்கு ஒன்னும் விசாரமே இல்ல, நான் கஷ்டப்பட்டுலாம் நான் போகல, நெய்வாகும் ராஜ்யம் இச்சாமி ந சுகம் ந சமேதினி, நான் ராஜ்யத்தையும் விரும்பவில்லை, இந்த பூமியும் விரும்பவில்லை, நான் இருக்கிறதெல்லாம் நீர் சத்திய பிரதிஜரா ஆகணும்ன்றதான் நான் விரும்புறேன் நானு. பிரத்யக்ஷம் தவ சத்தியன சுகுதே சந்தே சபே, நான் எதுவோ மனசுல கஷ்டத்தோட காட்டுக்கு போறேன்னு நீர் நினைச்சுக்கவே நினைச்சுக்காத, மொத்தம் நான் வந்து எனக்காக நீர் என்னென்னலாம் கொடுக்கணும்னு சொல்றோ அது மொத்தத்தையும் பரதனுக்கு கொடுத்து அவன் பரதன் நல்லபடியா ராஜ்யத்தை ஆளட்டும், எனக்கு எந்த விதமான மனசுல கஷ்டமும் இல்ல, நீர் தப்பாவே எடுத்துக்காதுன்னு தசரத சக்கரவர்த்தி என்ன சொல்ற, புரஞ்சராற்றுவல மயா விசிருஷ்டா பரதாய தீயதாம் அகம் நிதேசம் பவதோ நுபாலயன் வனங்கமிஷ்யாமி திராய சேவிதும். அகம் நிதேசம் பவதஹ அனுபாலயன், உம்முடைய கட்டளையை நான் பாலனம் பண்ணிட்டு நான் காட்டுக்கு போறேன். எனக்காக நீர் எந்த ராஜ்யத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேரோ மயா விசிருஷ்டா பரதாய தீயதாம், நான் அது மொத்தத்தையும் விட்டு கொடுத்துறேன், அதை பரதனுக்கு கொடுக்கும் சொல்ற வார்த்தையை கேட்ட உடனே ராமரை கட்டி பிடிச்சுக்கிறேன். அப்படி தழுவிக்கிறார், அப்படியே மயக்கமா விழுந்துடுறார். அத பாக்கிறேரா சுமந்திரர் பக்கத்துல இருந்துட்டு, இந்த பிரியரு பிரிவு இருக்கு பாருங்கோ, அதே கண்ணுல ஜலம் வருது சுமந்திரருக்கு. ருதன் சுமந்திரோபி ஜகாமமூர்ச்சாம் அஹாகிருதம் தத்ர பபூவ சர்வம். சுமந்திரரும் அப்படியே கண்ணுல அழறாம் பாவம் ஓன்னு அழுதுட்டு இருக்கு, அங்க இருக்கிற ஜனங்கள் மொத்தம் ஹா ஹா ஹா ஹான்னு சொல்லிட்டு இருக்கிறதுகளாம். இப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த பிரிவு பிரியாவிடைன்னு சொல்ற பாருங்க, இந்த பிரியாவிடை இங்க நடந்துருக்கு. அப்போ சுமந்திரர் மூர்ச்சையிலேருந்து எழுந்திருக்கிறார். அப்போ பக்கத்துல கைகை நிக்கிறார். அவளை பார்த்து சுமந்திரர் சொல்றார், யஸ்யாஸ்தவ பரித்யக்தஹ ராஜா தசரதஹ ஸ்வயம் பர்த்தா சர்வஸ்ய ஜகதஹ ஸ்தாபரஸ்ய சரஸ்ய ச. கைகை நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இப்ப என்ன தெரியுமா நீ பண்ற காரியத்துல என்ன நடக்க போறது தெரியுமா, ராஜாவே இல்லாத போயிட போற. அவர் உனக்கு மாத்திரம் பர்த்தா இல்ல, லோகத்துல இருந்திருக்கிற சராச்சரங்கள் எல்லாத்துக்கும் அவர் தான் ராஜாவாக இருந்திருக்கவர். அவர் அகார்கியதமம் கிஞ்சிட்டு தவ தேவீக வித்யதே பதிக்ரி, நீ பண்ற காரியம் இருக்கு பாரு, மன கணவனையே அழிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. கணவனை மாத்திரமில்ல, உலகத்துக்கே இந்த குலத்துக்கே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவதாக இருந்திருக்கு. அப்போ இது சொல்ற இதுல எதனால இப்படி எல்லாம் கோபமா வெயிருந்து வெசி சொல்றதுனால அவளுடைய முகத்துல எந்த விகாரமும் ஏற்படலையாம். உடனே அவர் சொல்றாம், ராஜா பௌதத்தே புத்திரஹா பரதஹா சாஸ்திரமேதினி வயம் தத்ர கமிஷ்யாமஹா எத்தர ராமோ கமிஷ்யதி அப்படின்னா, நன்னா பரதனே சாசனம் பண்ணட்டும், நீயே ராஜமாதாவா இருந்துக்கோ, நாங்கள்லாம் போய் சேர்றோம், ராமன் காட்டுக்கு போனேருனாக்கா அங்கேயே போயிடுறோம், நாங்களும் போங்கோ அப்படின்னு. நீ பண்ற காரியம் எப்படி இருக்குன்னா, ஆம்ரம் சித்வா குடாரேன நிம்பம் பரிசரேத்து ககா அப்படின்னு, ஆம்ரம் ஆத்துல ஒரு மாமரம் வச்சிருக்கு, மாமரத்துக்கு பக்கத்துல ஒரு வேப்ப மரம் வச்சிருக்கு, மாமரத்துல இருந்து வரக்கூடியது ஒரு சுவாதுவான நல்ல இனிமையான பழங்கள், அந்த மாமரத்தை வெட்டிக்கிட்டு ஒரு வேப்ப மரத்தை வளர்க்கற மாதிரி இருந்துருக்கு நீ பண்ற காரியம். மாமர ஸ்தானத்துல இருந்துருக்கவர் ராமர், ராமரை விட்டுட்டு பரதனுக்கு பரிச்சரியம் பண்ணோம்னு சொன்னாக்கா இது மாமரத்தை விட்டுட்டு வேப்ப மரத்தை வைக்க மாதிரி. நகிலிம்பாஸ்ரவே சௌத்ரம் லோகே நிகதித்தம் வச்சகா, அகையில அதுல இருந்து என்ன இனிமையானதா வரப்போறது, வரல, அது வந்தா கூட எங்களுக்கு வேண்டியது இல்ல அப்படின்னு. உன் புத்தி எப்படி இருக்குன்னா, உங்க அம்மா மாதிரி தான் இருக்கே தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்ற. உங்க அம்மா மாதிரியான குரூர கர்மா இருக்க, பெண்களுக்கெல்லாம் அம்மா மாதிரி புத்தி வருமா, அந்த அந்த குரூரமான புத்தி உனக்கும் வந்திருக்கு, அகையில உன்னை நீ நெய்வசா சுப்ரதே தேவி நகஸ்ம பரிதூயத்தே, இவ்வளவு விசாலும் சரி ஒண்ணுமே ஆலயம், எங்க அம்மா என்ன பண்ணிட்டா அவ கேக்குறா. உங்க அம்மா அந்த காலத்துல கேகே மகாராஜா இருந்த படுக்கையில படுத்துட்டே இருக்கே, திடீர்னு ரெண்டு ஏறும் சிரிச்சேறான் அவர். இப்ப சிரிக்கிறத பாத்துட்டு என்னத்துக்கு சிரிக்கிறேன்னு கேக்குறார். என்னத்துக்கு சிரிக்கிறேன்னு கேட்டா அது ரெண்டு எறும்பு போச்சு, அந்த எறும்பு சொன்னவா அது ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதோ பேசிட்டு போச்சு, அந்த வார்த்தையை கேட்டேன் எனக்கு சிரிப்பு வந்துருத்துன்னா, அது என்ன சொல்லித்துன்னு சொல்லு அப்படின்னு. எறும்பு பாஷையெல்லாம் என்னால தெரிஞ்சுக்க முடியும், ஆனா நான் ஒருத்தன்தான் அதை அனுபவிக்கணும், இதை உனக்கு சொன்னாக்கா என் தலை வெடிச்சு போயிடும் அப்படின்னா, தலை வெடிச்சு போனாலும் பரவாயில்ல எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுறான் அவ. அப்புறம் போய் ஆச்சாரிய இடத்துல போய் கேக்குறாரு, இவ இந்த மாதிரி என்ன அந்த சொல்ற, அவ சொல்ற பிரகாரம் சொல்லிட்டு தலை வெடிச்சும் போறதா இல்ல சொல்லாத இருக்கிறதா, அவளையே ஒதுக்கி வச்சிருன்னு சொல்லிட்டாரு அவ. அந்த மாதிரி மனுஷிதான நீ, ஆகையால உனக்கு உன் புத்தி இப்படி போயிட்டு இருக்குன்னுலாம் நல்லதனமா சொல்லி பார்த்த, சாமதான பேதண்டன்னு எல்லா விதமாவும் சொல்லி பார்க்கிறேன், எல்லா விதமாவும் சொன்னாலும் கேட்கல, அவளுக்கு ஒரு வித மாற்றமும் அடையாமல் அப்படியே இருந்துருக்காளாம். அப்ப பாக்கறேன் தசரத சக்கரவர்த்தி பாக்கறேன், அவ்வளவுதானே போனா போட்டா நாம எல்லாரும் பட்டு போயிடுவோம், அவளோட போயிடுவோம், மித்தம் நம்ம கஜானால எவ்வளவு பணம் இருக்கோ எவ்வளவு தானியம் இருக்கோ எல்லாத்தையும் ஏற்றி ராமர் பின்னாடி அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டா. தானிய கோஷஸ்ட எக்கச்சிதி தன கோஷஸ்ட மாமக தௌஹு ராம மனுகச்சேதாம் வசந்தம் நிர்ஜனேவனே, மொத்தம் கஜான மொத்தம் காலி பண்ணி இந்த பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுப்போம், இது எல்லாத்தையும் ராமன் காட்டுக்கு போனார்னா அங்கேயே இருந்துகிட்டோம், நாமளும் அங்க போயிடுவோம், இவன் என்ன ராஜ்யம் சாசனம் பண்றானோ இவ்வளவு அம்மாவும் பிள்ளையும் என்ன பண்றாளோ அதை பண்ணிட்டு போட்டோம்னு பரதர் சொல்றாம். ஏவம் பிரபதிகா குஸ்தே கைகேயா பயமாகதம், இது என்னது காலி கஜானாவோட டெபிசிட் பட்ஜெட்டோட நாம ராஜ்யத்தை கொடுத்தாக எப்படி ராஜ்ய சாசனம் பண்றது, என்ன பைத்தியக்காரத்தனமா போயிட்ட, இந்த கழவர் என்ன வயசான காலத்துல என்னென்னலாம் புத்தி கெட்டு போச்சு பாத்தியா, உடனே அவளுக்கு பயம் வந்துடுத்தான். நிராஸ்வாத்யதமம் சோன்யம் பரதோ நாதிபத்யதை, ஒண்ணுமே இல்லாத ஒரு ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுக்க முடியாது, அப்படிப்பட்ட ராஜ்யத்தை நான் கேட்கல, எல்லாத்தோட தான் நீ கொடுக்கணுமே தவிர வேற எதுவும் கொடுக்கூடாது அப்படின்னா சொன்ன. ராமஹா கிமகரோத் பாபம் ஏனைவ முபருத்யதே நஹி கஞ்சன பஸ்யாமோ ராகவஸ்யா குணம் வயம். ஒரு காலத்துல இதே இக்ஷ்வாக்கு வம்சத்திலேயே அசமஞ்சசன் ஒருத்தர் இருந்த, அந்த அசமஞ்சசன் ஒரு தப்பு பண்ணார், நிறைய தப்பு பண்ணார், என்னென்ன சகடருடைய பிள்ளையா இருந்துருக்கிட்டு என்னென்ன தப்பு பண்ணார், குழந்தைகள்லாம் இருப்பா, இந்த குழந்தைகள்லாம் கொண்டு போய் சரையூல போட்டு அமைக்கிட்டு மூக்கு அடிச்சுட்டு அது கஷ்டப்படுறத பார்த்து அவர் சீக்கிரக்கான்னு சிரிச்சுட்டு இருப்பார். அந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணதுனால அவரை நாடு கடத்தினா, இந்த ராமர் என்ன தப்பு பண்ணிட்டு, ராமஹா கிமகரோத் பாபம் ஏனைவம் உபருத்தியதே, அவனை போய் நாடு கடத்தி 14 வருஷம் வரக்கூடாதுன்னு சொல்றியே, இது என்ன இருந்துட்டு இருக்கு இது, அதவா தேவித்வம் கஞ்சித் தோஷம் பசித்து ராக்கவே, ராமனிடத்துல ஏதான நீ தப்பு பாக்குறியா, நீ ஒரு தப்பும் இல்லாதவனை போய் நீ அணுக்கணும்னு சொல்றியன்னு அவர் தசரத சக்கரவர்த்தி மறுபடியும் சொல்ற. என்ன சொன்னா என்ன, அவளுக்கு எதுவும் மனமே மாறவே இல்லையா. அப்புறம் பாக்குற, இதெல்லாம் ரொம்ப நாள் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாக்கா காரியம் கெட்டு போயிடும், சீக்கிரமா பண்ணணும், இவளுக்கு திருத்தம் நம் காட்டுக்குன்னு தீர்மானம் பண்ணிட்டாளாம். யோகி தத்வாத்விபஸ்ரேஷ்டம் கக்ஷாயாம் குருதே மனஹா ரஜ்ஜு ஸ்நேஹேன கிந்தஸ்ய த்யஜதஹ குஞ்சரோத்தமம் அத சீராணி கைகேயி ஸ்வயம் ஆஹ்ருத்ய ராகவம் உவாச பரிதஸ்வேதி ஜனௌகே நிரபத்ரபா. இவெல்லாம் இப்படி தசரதர் சொல்றார், சுமந்திரர் சொல்றார், இவா சொல்ற வார்த்தை எல்லாம் மொத்த பேரும் மொத்த ஜனங்களும் கேட்டுட்டு இருக்கா. இவ்வளவு தூரம் சொன்ன பிற்பாடு ஒரு கால் எண்ணம் மாறுவளோ என்னமோ, இதை மாடிஃபை பண்ணிக்கொள்ளோ என்னமோ, இவளுடைய விரதத்தை அதாவது கேட்ட வரத்தன்னு ஜனங்கள்லாம் நினைச்சிட்டு இருக்கா, இதுக்கு என்ன ரிசல்ட் வரப்போறதுன்னு பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல கைகை சொன்னாலாம், ஒரு மாறுதலும் அடையில கிடுகிடுன்னு உள்ள போனா, உள்ள போய் மர உரி கொண்டு வந்து கொடுக்குறாளாம், தானே மர உரிய கொண்டு வந்து கொடுத்து ராமனிடத்துல கொடுத்து இதை உருத்திக்கோப்பா, ஆயிடுச்சு நாய் ஆச்சு கிளம்பு போலாம் அப்படின்னு சொல்றாளாம். அவ சச்சீரே புருஷ வியாக்ரஹ கைகையா பிரதிகிரியதே சூக்ஷ்ம வஸ்திரம் அவக்ஷிப்ய முனிவஸ்திராண்யவஸ்தஹ. இத்தனை நாளா கமகமான நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸான பட்டு வேஷ்டி எல்லாம் உடுத்துந்தேறான், அந்த பட்டு வேஷ்டி எல்லாம் அவுத்து போட்டுட்டு இந்த முனி வஸ்திரமாக இருந்திருக்கிற வல்கல மர உரிய தரிச்சுந்தேறான். லக்ஷ்மணாபி தத்ரைவ விஹாய வசனே சுபே. லக்ஷ்மணரும் அவர் தனக்கு உண்டான தன்னுடைய வஸ்திரத்தை விட்டுட்டு இந்த வஸ்திரத்தை அவரும் உடுத்துட்டேர். சீதா அவன் கொண்டு கொடுத்துருக்கா, அவ பாக்குறாளாம். சம்பிரேட்சீரம் சந்திரஸ்தா பிரசதி வாகுராமிவ. இந்த பட்சிகள் இந்த மான்கள்லாம் வலைய கணக்கு கொண்டு வந்தாள்னு வச்சுக்கோங்களேன், வலைய அந்த வேடம் அந்த வலைய கொண்டு வந்து மான வலைய வீசி மானை பிடிக்கிறதுக்கோசரம் பண்ணுவான். அந்த வலைய பாக்கச்சேயே தெரிஞ்சிடும் நம்மளை பிடிச்சிக்கிறதுக்காக, நம்மளை பிடிக்கிறதுக்காக தான் இந்த வேலை வலையை எடுத்துட்டு வரான் வேடு வந்தது தெரியும். பயந்துட்டு பயந்துட்டு பயந்துட்டு பயந்துட்டு ஓடுமா, அந்த மாதிரி சீதா பிராட்டி பாக்குறாளாம். இப்போ அவ கையில அங்கேருந்து ஒரு ரெண்டு வஸ்திரத்தை ரெண்டு மர உரிய கொண்டு வந்து கொடுத்துட்டா கைகையை, இதே நீ ஒத்திக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். சம்பிரேட்ச வீரம் சந்திரஸ்னா பிரசதி வாகுராமிவ சாவிய பத்திரபமானேவ பிரகிருஷ்ட சுதுர்மனாஹாம் கைகேயா குசச்சீதே குசச்சீரேதே ஜானகி சுபலக்ஷணா சுபலக்ஷணா. இவளுக்கு இது உறுத்தின்ற வழக்கம் இல்லை. கைகேயா கொண்டு வந்து கொடுத்துட்டா, கண்ணலையா ஜலம் கொட்டுறது கண்ணல. ஏன் ராமர் பாரு, இத்தனை நாள் வரைக்கும் பட்டு வேஷ்டி உடுத்திண்டு என்ன கம்பீரமா இருந்தவ, இப்ப மரவுரிய தரிச்சுண்டு இப்படி இருக்கிறே, இவருக்கு வந்த நிலையா இது, இந்த லக்ஷ்மணனுக்கு வந்த நிலையா, தனக்கு வந்த கஷ்டத்தை கூட பாத்துக்கல, இப்படி சக்கரவர்த்தி திருமோகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையா வருது. கதன்னு தீரம் பத்ரந்தி முனையோ வனவாதனா இதி சகுசலா சீதா சாமுமோக முகர்முகு. அவள்லாம் காட்டுல இருக்கிறவள்லாம் எப்படி இதை உறுத்துகிறான்னு தெரியலையே. இந்த பக்கம் உறுத்திண்டா அந்த பக்கம் தெரியுது, அந்த பக்கம் உறுத்திண்டா இந்த பக்கம் தெரியுது, இது ஒரு பக்கம் எல்லா பக்கத்தையும் மறைச்சுண்டு எப்படி உறுத்திக்கிறதுன்னு தெரியலையே. இதுவும் கஷ்டப்படுறா, இது இப்படிப்பட்ட ஒரு துர்தசையா நமக்கு இத பார்த்துட்டே இருக்கிறான் ராமர். இதை எடுத்து நாவரே உறுத்தி விடுறேடா. சீரம் பபந்த சீதாயா கௌசேயோ பரிஸ்வயம். இவர் மாத்திரம் பட்டெல்லாம் அவுத்துட்டு இதை உறுத்தின் இருக்கே, அவளுக்கு உறுத்தி உடைச்சு அந்த ஏற்கனவே உறுத்தின் இருக்கிற பட்டு புடவையெல்லாம் இருந்துட்டு இருக்க அது மேலேயே உறுத்தி விட்டு விடுறான் அவளை. உனக்கு வேண்டியது அவ்வளவுதான. அவ சீதா பிராட்டி மரவுரி தரிச்சுக்கிறத பார்த்த உடனே அந்த அந்தப்புறத்துல இருந்துட்டு இருக்கிற அத்தனை ஜனங்களும் ஓன்னு அகறாளாம். அப்ப ராமரை பார்த்து சொல்றாளாம், வசனைவம் யுக்தேயம் வனவாசே மனஸ்வினி பிதுரு வாக்கியானுரோதேன கதஸ்ய விஜனம் வன தாவத் தரிசனமஸ்யானஹ சபலம் பவது பிரபோ. தா குழந்தை ராமா அவ சொல்றா, நீங்க சீதா பிராட்டிய காட்டுக்கு போனோம்னு சொல்லி கைகையும் கேட்கல தசரதரும் சொல்லல, இவளை இங்கே விட்டு போயிடும். நீயும் லக்ஷ்மணும் 14 வருஷம் போயிட்டு வா, நீங்க போயிட்டு வர வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். நேயமர் ஹதி கல்யாணி வஸ்தும் தாபசவத்வனி. இவள் காட்டுக்கு போவதற்கு தகுந்தவள் அல்ல, இவளை நீ அழைச்சிட்டு போவானாம்ப்பா இப்படி சொல்றானா. இதெல்லாம் யாரும் கேட்கல, ராமரும் தீர்மானம் பண்ணிட்டே ஆகையால அழைச்சிட்டு போயிட்டே இருந்துட்டு இருக்கான். அப்ப வல்கலத்தெல்லாம் உடுத்திண்டு அப்ப இத பாக்குறான் தசரத சக்கரவர்த்தி. கைகேயிய மிரட்டுறான், நீ பண்ணது என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ற, கைகேயி குசச்சீரேன நசியாகம் துமர்ஹதி சுகுமாரீச பாலாச சததஞ்ச சுகோஜிதா நேயம் வனஸ்ய யோக்யேதி சத்யமாஹ குருர் மம. இப்ப இவள் காட்டுக்கு போகிறதுக்கு தகுந்தவளே அல்ல, இவள் சுகுமார அபல ஒன்னும் தெரியாதவள், அப்படி இருக்கிறவளை போய் காட்டு கணப்படுதுன்றது சரியே இல்ல, நீ பண்ற காரியம் ரொம்ப ரொம்ப தப்பா இருந்துருக்குன்னு அவளை பெய்யுற. அப்ப இவள் அவரிடத்துல இருந்து தசரதரிடத்துல இருந்து பர்மிஷன் வாங்கிக்கணும் போயிட்டு வரணும்ன்றதுக்கு இப்ப தசரதரிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்றேனா. என்ன பண்ணணும் அப்பா, நீர் எனக்குவாக ஒரு காரியம் பண்ணணும். எங்க அம்மா ரொம்ப வயசானவளா இருந்துட்டு இருக்கா கௌசல்யா, நீர் எப்ப பார்த்து இத்தனை நாள் வரைக்கும் நீர் கௌசல்யனுடைய அந்தப்புறத்துக்கு வராதுனால நாங்க யாரும் தப்பாவே நினைச்சுக்கல, என்ன பார்த்து சந்தோஷமா இருந்துட்டு இருக்க, உமக்கு எந்த மனைவி இடத்துல இஷ்டமா இருந்துட்டு இருக்கோ அந்த கிரகத்துக்கு நீர் போயிட்டு இருக்க, கைகை என்னுடைய இடத்துக்கு போயிட்டு இருக்கேன்றத சொல்லாத சொல்ற. இப்ப புத்திரசோகத்தோட பிள்ளையும் விட்டுட்டு போயிட்டான்ற கஷ்டத்தோட இருந்துட்டு இருக்கா கௌசல்யா, அவளுக்கு புத்திரசோகம் யதானச்சேது துவயா பூஜ்யேன பூஜித்தா மாம்பி சஞ்சிந்தயந்தி சா தொய் ஜீவே தபஸ்வனி. நானும் பட்டு போயிட்டேன்னாக்க உம்மைதான், உம்மை பார்த்து பார்த்துதான் அவளால ஜீவிச்சுட்டு இருக்க முடியும், அவளை விட்டுடாதையும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாராம் அவர். தசரதர் மறுபடியும் ரொம்ப கஷ்டப்படுறாராம் அவர். அதாவது இந்த மாதிரி சிரமம் யாருக்குமே வரக்கூடாது. அந்த ராமரை பாக்குற இத்தனை ஜனங்களோட கூட இப்படி இவ்வளவு கஷ்டமா இருந்துட்டு இருக்க என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப சொல்ல ரொம்ப கஷ்டப்படுறாராம். அப்ப சொல்ற, ராஜா சத்வரமாகூய வியாபிரதம் சித்த சம்சயே உவாச்ச தேச காலஜா நிச்சிதம் சர்வதா சுச்சி. அப்ப சுமந்திரரை பார்த்து சொல்றாராம், நேர் போய் சொல்லும் இந்த சமயத்துக்கு ஏற்றதாக என்னென்ன உடையிலாம் இருந்துட்டு இருக்கோ, என்னென்ன வாசாம்சிச்ச வராரகாணி பூஷணானி மகாந்திச்ச வருஷான் ஏதானி சங்கியாய வைதேகியாக கிப்ரமானைய, இது எல்லாத்தையும் வைதேகிக்கு கொண்டு வந்து கொடு என்பதாக சொல்கின்ற. அப்போ இந்த பெண்களுக்கு அப்ப கௌசல்யா அங்க இருந்துட்டு இருக்கா, கௌசல்ய சீதைக்கு உபதேசம் பண்றாளாம். இது சில சில சமயத்துல சில சில எண்ணங்கள்லாம் ஏற்படும், ஆகையால நான் உனக்கு சொல்றேன் நானு சீதைக்கு, நம்ம நம்ம பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பதி சுஸ்ரூஷதான் ரொம்ப முக்கியமானது. பர்த்தாரம் நானுமன்யந்தே வினிபாதகதம் ஸ்திரியா. கணவனுக்கு ஏதனா கஷ்டம் வந்துருத்துனாக்க கனவன திக்காரம் பண்ண ஆரம்பிச்சிருவா. கணவன் இயலாதவனா போயிட்டான்னாக்கா கடன் கிடக்கிறது பாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவா. கணவன் பணம் இல்லாதவனா கணக்கு போயிட்டான்னாக்கா ஓட்டாண்டி இங்க இருக்கான் பாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவா. இது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. இந்த இயல்ப மாத்தணும். ஸ்ரீனாங் கிருண்ணாதி ஹிருதயம் அனித்ய ஹிருதயாகித்தான். அந்த பெண்களை விட அவனுக்கு பணம் வந்துடுத்துனாக்கா எங்காத்துக்கார மாதிரி கிடையாதுன்னு சொல்லுவா. இது அனித்யமான ஹிருதயம். எப்பவுமே ஒரே மாதிரியாக கணவனிடத்துல பிரீத்திய பண்றதுன்றது கிடையாது. அப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கவா பொதுவான ஜனங்கள். ஆனா குலஸ்திரீகளுக்கு அந்த மாதிரி கிடையாது. நீ நினைச்சுக்கோ, நாளைக்கு வரை நேத்தி வரைக்கும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது, பட்டாபிஷேகம் நடக்க போறதுன்னு நினைச்சுட்டு சந்தோஷமா நீ இருந்த. அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கச்சே தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர் ராமன் சக்கரவர்த்தி திருமுகன் நீ கல்யாணம் பண்ணிட்ட. அன்னைக்கு ராமர் வீராதி வீரன் சொல்லிட்டு நீ கல்யாணம் பண்ணிட்ட. தானும் பட்ட மகிழ்ச்சியா ஆக போறேன்னு நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்ட. இப்ப அது எதுவும் இல்லாமல் நீ இப்ப காட்டுக்கு போகிற. காட்டுக்கு போறதுனால இந்த ராமனை நீ தப்பா நினைச்சுக்காத. சத்வயா நாவமன் தவ்யா புத்ரா பிரவ்ராஜிதோ வனம் தவ தேவதமஸ்த்வேஷ நிர்தனா சதனோ பிவா. நீ தொயா நவமந்தவியா ஒரு பைசா இல்லாமல் காட்டுக்கு மர உரிய உறுத்திட்டு துணி கூட இல்லாமல் இப்படி போறாரு. ஒரு பட்டு வேட்டி உறுத்தின்னு இருக்கிறவர் ஒரு மர உரிய உறுத்தின்னு போறாருன்னு சொல்லி என் பையனை நீ அவமானப்படுத்த கூடாது. இதுதான் நான் உன்னிடத்துல கேட்டுக்கிறேன். அவன் பணத்தாவோட இருந்தாலும் பணம் இல்லாமல் இருந்தாலும் உன்னை பொறுத்த வரைக்கும் தேவதுல்யன் பெருமாளாட்டம் இந்த பாவிச்சு நடந்துக்கணும் நீ. ஆகையால நீ பண்ணு, இதுதான் உனக்கு உபதேசம் பண்றேன்னு கௌசல்யா உபதேசம் பண்றாளாம். அந்த உபதேசம் பண்ற வார்த்தை அப்படியே கை கூப்பிண்டு கேட்டுக்கிறாளாம். கரிஷ்யே சர்வமேவாஹம் ஆர்யாயதனு சாஸ்திவாம் அபிஜாஸ்மி யதா பர்த்துஹு வர்த்தித்தவ்யஞ்ச ஸ்ருதஞ்சமே. நீங்க எப்படி கட்டளை இடுறீங்களோ அப்படி நான் நடந்துக்கிறேன். கை கூப்பிண்டு சீதா தேவி சொல்றா, நானும் புரிஞ்சுட்டேன் கணவனிடத்துல எப்படி நடந்துக்கணும்ன்றத. ஆகியால நான் புரிஞ்சுக்கிறேன். அவ சொல்றாளா, மிதம் ததாதிஹி பிதா மிதம் பிராதா மிதம் சுதா அமிதஸ்ய தாதாரம் பர்த்தாரம் கான பூஜயேத். உலகத்துல மிதம் ததாதிஹி பிதா, அப்பா ஏதோ ஓரளவுக்கு தான் கொடுப்பேறோம். கல்யாணம் பண்ணோம், எத்தனை சோரன் போட்டு கொடுக்குறோம், ஏதோ 5 சோரன் போட்டு கொடுக்குறோம், 10 சோரன் போட்டு கொடுக்குறேன்னா பொண்ணு, அப்பா எனக்கு 25 சோரன் போட்டு கொடு அப்படின்னா, உனக்கே 25 சோரன் போட்டேன்னா இன்னொரு பொண்ணு இருக்குது, அதுக்கு நான் என்னமா பண்ணுவேன், உனக்கு இவ்வளவுதான்மா என்னால பண்ண முடியும்னு அப்பா சொல்றாராம். மிதம் ததாஹி பிதா மிதம் பிராதா மிதம் சுதா. சரி, தன் தம்பியோ அண்ணனோ இருந்திருக்கான், அப்பா நீ அண்ணா நீ எனக்கு நிறைய பண்றியா அப்படின்னா, ஏதோ தன்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவான். அவனுக்கு கல்யாணம் ஆகி கொடுத்துன்னு வச்சுக்கோ, ஏமா என் பையனெல்லாம் பாத்துக்க வேணாமா, என்ன ஆண்டு அழகு பண்ண வேணாமா, உனக்கே எவ்வளவு நாளுமா நான் கொடுத்துருக்கேன்னு அவன் சொல்லிடுவான். மிதம் பிராதா மிதம் சுதா. கடைசி காலத்துல பையன் அம்மா கேக்கிறதுக்கு எல்லாம் பிள்ளை கொடுத்துருப்பான். அவனுக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் அம்மா என்னென்ன செலவு பண்றாளோ அது செலவு பண்றத பத்தி விசாரப்படாமல் அம்மா எது கேட்டாலும் அவன் கொடுத்துருப்பான். அவனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு, சம்பளம் வந்து மனைவி இந்த கொண்டு கொடுக்கறதுன்ற ஒரு ஸ்திதி வந்துருதுன்னு வச்சுக்கோ, எத்தனை நாள் தான்மா உனக்கு கொடுத்துட்டு இருப்பேன், ஏதோ சாதம் போடுற நீ சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவானா. மிதம் சுதா அமிதஸ்யது தாத்தாரம் பர்த்தாரம் கான பூஜயேது. அமிதஸ்யது தாத்தாரம், அளவிடமிடாமல் இருக்கக்கூடியதை யார் கொடுக்கறான்னா பர்த்தா தான் கொடுக்கற. நீ எவ்வளோ எவ்வளோ சம்பாதிச்சாலும் 80 வயசு 90 வயசு ஆனா கூட அவளுக்கு என்ன சம்பாத்தியம் வருதோ அந்த சம்பாத்தியத்தை கொண்டு வந்து இவாள்கிட்டதான் கொடுக்கற. அளவிட முடியாமல் கொடுக்கிறவராக இருந்திருக்கவர் பர்த்தா தான். அவரை நான் எப்படி விட முடியும்? ஆகையில நான் ராமனை கட்டாயம் விட மாட்டேன், நீ விசாரமே படாதேன்னு சீதா பிராட்டி கௌசல்யன் இடத்துல சொல்றாளாம். எல்லாம் ஆச்சு. அந்த இடத்துல சுமித்ரா இருந்திருக்கா, இவ்வளவு நாள் வரைக்கும் வாய்மூண்டு இருந்திருக்கா சுமித்ரா. அந்த சுமித்ரையின் இடத்துல போய் லக்ஷ்மண போய் விழுந்து சேவிக்கிறாராம். சொல்றாம்ஷ்டீதாஞ்சலி தசரத சக்கரவர்த்திய சேவிச்சுட்டு राघवः शोकसम्मूढः जननीम् अभ्यवादयते. अन्वक्षम् लक्ष्मणो भ्रातुः कौसल्यामभ्यवादयते. अपि मातुस्वमित्रायाः ஜக்ராஹ சரணோஹ புனஹ. மூணு பேரும் தசரதர சேவிக்கிறா, கௌசல்ய சேவிக்கிறா, அங்க இருந்துட்டு இருக்கிற சுமித்ரைய போய் சேவிக்கிறாளாம், அவ திருவடிய சேவிக்கிறான். அப்ப ராம் லக்ஷ்மண போய் அம்மா தானே, அம்மா திருவடிய கட்டியா பிடிச்சுக்கிறார் அவர். தம்பந்தமானம் ருததி மாதா சௌமித்ரிம் அப்ரவீதி. லக்ஷ்மண பார்த்து கண்ணுல ஜலத்தோட அவள் சொல்றாளாம் சௌமித்ரன் பார்த்து, லக்ஷ்மணன் அப்படியே தூக்கி பிடிச்சு கட்டி தழுவிண்டு உச்சி மோந்து சொல்றானா, சிருஷ்டஸ்தும் வனவாசாய ஸ்வருரக்தா சுஹ்ருஜனே. அப்பா, உன்னை பெற்றெடுத்ததே வனவாசத்துக்கு தான், இது ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக தான் உன்னை தந்திருக்கேன். ராமே பிரமாதம் ஆகாஷி புத்திர பிராத்தரி கட்சதி. எல்லா எந்த சமயத்திலையும் ராமனிடத்துல நீ தவறாக நடந்துக்காதப்பா, இது வியசனி, இது எல்லா சமயத்தை எந்த சமயமாக இருந்தாலும் சரி, நீ ராமனிடத்திலேயோ சீதா பிராட்டியின் இடத்திலேயோ ஒரு போதும் தவறாக நடந்து கூடாது என்பதாக சொல்லு. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்யா மடவீம் வித்தி கச்சதா தயதா சுகம். அப்பா லக்ஷ்மணா, நீ சௌக்கியமா போயிட்டு வா, யாரும் அனுப்பிக்கல, இந்த வார்த்தையை யாருமே சொல்லவே இல்லை. இவ சுமித்ர சொல்ற, ராமம் தசரதம் வித்தி, ராமனை தசரதனாக நினைச்சுக்கோ அப்படின்னா, லோகத்துல இருந்துட்டு இருக்கிறவா தகப்பனார்லாம் என்ன, ஏதோ நாம பண்ணிருக்கிற ஜென்மாந்தரத்துல இருக்கிற கர்மா பிரகாரம் தான் யாரோ உத்தர தகப்பனாராக பெருசிடும். ஆனா தேவதேவோ ஹரிஸ்பிதான் நிருபாதிகமான பிரீத்தி, இந்த ஜென்மால எந்த ஜீவன் நமக்கு தகப்பனாராக இருக்காளோ அவரே அடுத்த ஜென்மால நமக்கு தகப்பனாராக இருக்காருன்னு சொல்ல முடியாது. நாம வேற ஏதோ ஒரு எடுத்துட்டு இருப்போம், ஒரு ஜென்மா எடுப்போம், அவர் வேற ஏதோ எடுத்துருப்பார், அவர் யாருக்கோ அப்பாவா இருப்பார், நமக்கு இருப்பாரான்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கிறதுன்றது கர்மானுகுணமான ஒரு அப்பா மகன் அப்படின்ற ஒரு சம்பந்தம். ஆனா ராமம் தசரதம் வித்தின்னு லோகத்துக்கெல்லாம் பிதாவாக தேவதேவோ ஹரிஷ் பிதா அப்படின்னு, ஒளியுளார் தாமே அன்றே தந்தையும் தாயும் ஆவார் அப்படின்னு திருமாலையில சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒளியுளார் தாமே அன்றே தந்தையும் தாயும் ஆவார், விருபாதிகமாக தாயாகவும் தகப்பனாகவும் ஆகுவார்கள் பெருமாளும் பிராட்டியார்தான் என்பதாக சொல்றார். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம், என்னை அதாவது சீதா பிராட்டியை நானாக நினைச்சுக்கோ. தொம்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிஸ்பிதா அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம். அகில ஜெகன் மாதரம் உலகத்துக்கெல்லாம் தாயாக இருந்திருக்க, சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய தன்யதாயினியும், உலகத்துக்கெல்லாம் தாயாக இருந்திருக்கிறவள் இந்த சீதா பிராட்டி உனக்கும் தாயாக இருந்திருக்கா, தாய் ஸ்தானத்துல இருந்திருக்கா. நம்ம ரெண்டு பேருக்கும் நான் தாய் நீ மகன்றது ஒரு கர்மபந்தத்தினால ஏற்பட்டது, ஆனா நிருபாதிகமாக எந்த விதமான பந்தமும் இல்லாமல் தாயாக இருந்திருக்கிறது அவளுக்குதான், சீதா பிராட்டிக்கு தான் ஏற்பட்டிருக்கு. ஆகையால அவளு நீ நினைச்சுக்கோ. மாம் வித்தி ஜனகாத்மஜாம் ராமம் தசரதம் வித்தி. ஜேஷ்டபிராதா பிது சமஹான்னு உலகத்துல இயற்க சொல்லிருக்கு. அப்போ தகப்பனார் இல்லாத சமயத்துல ஜேஷ்டபிராதாவாக இருந்திருக்கிற உன் தமையனாரையே தசரத சக்கரவர்த்தின்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்ன. அப்ப தமையனார் ஜேஷ்டபிராதாவா இருந்திருக்கவர் அப்பாவா ஆயிட்டேர்னாக்க, அந்த மன்னிதான் மதுனிதான் உனக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கவா. மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி. அயோத்திய காடுன்னு நீ நினைச்சுக்காத, அதாவது நீ காட்டுக்கு போறிய, ஐயோ காட்டுக்கு வந்துட்டோம்னு நீ நினைச்சுக்காத, அந்த காடுதான் அயோத்தின்னு நீ நினைச்சுக்கோ. ராமம் தசரதம் வித்தி. ஏதோ சாஸ்திரத்துல சொல்லிருக்கு ஜேஷ்டபிராதா பிதுசமஹான்னு சொல்லிருக்கு, தள்ள எழுத்து என்ன பண்றது, ஜேஷ்ட பிரதாவை அப்பாவுக்கு சமானமாக கஷாயம் சாப்பிட்டு மருந்து சாப்பிட்ற மாதிரி நினைச்சுக்காத. நீ எப்பேற்பட்ட ராமர் தெரியுமா? இவ குணைர் தசரதோபமஹா, குணைர் தசரதோபமஹா, தசரதற்கு சமமான குணங்களை உடையவர், இன்னும் அவருக்கும் மேற்பட்ட குணங்களை உடையவராக இருந்திருக்கவர். ஆண்டு சம்சம் அனுக்ரோசம் சமந்தம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஆறு குணங்கள் ராமனுக்கு பூஷணமாக இருந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ராமனை தசரதம் வித்தி, உன்னுடைய தகப்பனாராக தசரத சக்கரவர்த்தியாக நினைச்சுக்கோ. மாம் வித்தி ஜனகாத்மஜாம், உனக்கேற்கும் கோலமலர் பார்வைக்கு அன்பேயோ, உனக்கேற்கும் திருமாலுக்கு ஏற்றதான சுவாவத்தை உடையவளாக இருந்திருக்கிறவள் பெரிய பிராட்டி. அந்த மாதிரி ராமனுக்கு ஏற்றபடியாக இருந்திருக்கிறவளாக இருந்திருக்கிறதுனால அவளை சுமித்ரையாக என்னாக நினைச்சுக்கோ. அப்படின்னா அயோத்தியாம் அடவீம் வித்தீம், அயோத்தி அது எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? ராமாபிஷ்ட வசம்யுக்தாஹ, ராமாபிஷ்ட வசம்யுக்தாஹ, ராமனுக்கு எது உகப்போ அதுதான் உனக்கு அயோத்தி. ஆகையால உனக்கு நான் சொல்றேன், அயோ இந்த காடை அயோத்தியாக நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாளாம். இல்லையா? இன்னொரு விஷயம், ராமம் தசரதம் வித்தி, இனிமே இப்ப ராமர் காட்டுக்கு போயிட்டே, காட்டுக்கு போயிட்டாக்க இனிமேல் தசரதர் இருக்க போறதில்லை, ராமனை பிரிஞ்சு தசரதரால இருக்க முடியாது. ஆகையால இனிமேல் ராமர் தான் உமக்கு தசரத ஸ்தானத்துல. மாம் வித்தி ஜனகாத்மஜாம், அந்த தசரதர் போயிட்டேன்னா நான் விதவையா ஆயிடும். அசப்சமா விதவா, அந்த விதவை கணவன் இல்லாமல் இருக்கிற பெண்ணு இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். அந்த நிலையில எனக்கும் ஒரு மரியாதை இல்லாத போயிடும். அயோத்தியாம் அடவீம், அடவீம் அயோத்தியாம் வித்தி, இந்த தசரத சக்கரவர்த்தி இல்லாத, ராமர் இல்லாத, இத்தனை பட்ட மகிழ்ச்சிகளும் விதவையா போய் இந்த அயோத்தின்னு ஒன்னு இருக்குமான்னா இது ஒன்னும் வேண்டாம். ஆகையால நீ இது ராமரையே தசரதரா நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னானா. ராமம் தசரதம் வித்தி, ராமனை பார்த்து வெறும் அழக பார்த்து நினைச்சுக்காத, அவர் ராமர்களுடைய வீரம் இருந்துருக்கு பாருங்கோ, அந்த வீரத்தை பார்த்து ராட்சசாவளோட அவர் எப்படிப்பட்ட சண்டை போடக்கூடியவன்றது உனக்கு தெரியும். அவர் தசரத சக்கரவர்த்தி இந்திரனுக்கே சகாயம் பண்ணவரை போல அந்த ராமரை நீ நினைச்சுக்கோ. மாம் வித்தி ஜனகாத்மஜாம், இப்படி சண்டை வந்துட்டு இவர் ஐயோ இவர் சண்டை போட போயிட்டாரேன்னு நினைச்சுட்டு பயந்துட்டு இருக்கிறவள் இல்ல சீதா பிராட்டி. சீதா பிராட்டி வீர பத்னி, தந்திருஷ்டா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபோ ஹிருஷ்டா தேவி பரிஷஸ்வஜே பர்த்தாரம் பரிஷஸ்வஜேன்னா, இப்படி வீர பத்னியாக இருக்கிறதுனாலதான் அவனு கணவனை அவர் வீரச் செயல் புரிந்து வந்த உடனே கட்டி தழவுகிறாளாக இருந்திருக்கா. ஆகையால அவளை சுமித்ரியாக நினைச்சுக்கோ. அயோத்தியாம் அடவீம் வித்தி, இதுக்கு பெருசா ரட்சணம் பண்றதுக்காக அரண்மனை எல்லாம் ஒன்னும் தேவையில்லை, இதுவே பெரிய விஷயமாக இருந்திருக்கு. ஆகையால நீ ராமனைய தசரத சக்கரவர்த்தியாகவும் அயோத்தி சீதா பிராட்டிய சுமித்ரையாகவும் அயோத்தியாக காடை அயோத்தியாகவும் நினைச்சுட்டு போ. கச்சதா சுகம், சரி நீ காட்டுல இருக்கிற குறைகளை பார்த்து கஷ்டப்படாத. யதாசுகம் கச்ச கச்சதாத யதாசுகம், எங்கெங்கெல்லாம் பெருமாள் எழுந்துள்ளாரோ அந்த இடம்லாம் ஸ்ரீவைகுண்டம். அந்த மாதிரிதான் ராமர் போற இடம்லாம் உனக்கு ஸ்ரீவைகுண்ட ஸ்தனமாக இருந்திருக்கு, அதுதான் அயோத்தியா இருந்திருக்கு. கச்சதாத யதாசுகம், அப்பா பையா நீ சௌக்கியமா போயிட்டு வாப்பா, இது நீ பண்ணக்கூடியது உனக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருந்திருக்கு. எம்பெருமானுக்கு அதாவது ராமனுக்கு சிசுரூஷ பண்றக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட உன்னை பெற்றதுனால நானும் பாக்கியத்தை அடைஞ்சவனாக இருந்திருக்கேன். யதாசுகம், ஏதோ கஷ்டப்பட்டு எப்படியோ வரப்போறதுன்னு நினைச்சிட்டு போகாத, உனக்கு வரப்போறது மொத்தம் சுகம்தான், உனக்கு ஒரு பெரிய கைங்கரிய ஸ்ரீ வரப்போறது, ஆகையால நீ போயிட்டு வா என்பதாக சொல்லுகின்றார். இந்த சுமித்ரையினுடைய உபதேசம் இருக்க ரொம்ப அற்புதமான உபதேசம். இந்த ராமாயணத்துல இது மீதி பேர்லாம் கௌசல்யா எழுதிட்டு இருக்கா, கைகை நிர்கணையா இருந்துட்டு இருக்கா. இந்த சுமித்ர லக்ஷ்மணனுக்கும் உபதேசம் பண்ற முகத்துல எல்லாம் இவ மூணு பேருக்கும் சேர்ந்து பண்ற உபதேசம் ஆச்சரியமா இருக்கு. இத்த பெரியாழ்வார் சாதிக்கிறார். மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட, ஏற்று தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்ற, கூற்று தாய் சொல்ல கொடிய வனம் போன, சீற்றமில்லாதானை பாடிப்பற, சீமனாடனை பாடிப்பற. மாற்றுத்தாயின்றதுனால கைகையை சொல்றார், ஈற்றுத்தாய் என்றதுனால கௌசல்யை சொல்ற, கூற்றுத்தாயின்னு சொல்றதுனால சுமித்திரையை சொல்ற. இவ ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொன்னாலாம். மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட, மாற்றுத்தாய், இந்த மாற்று அப்படின்னாக்க தர்மங்கள்லேருந்து மாறி போனவளாக இருந்திருக்கிற கைகேயி மாற்று. இவ யாராலையும் எவ்வகையிலும் மாற்ற முடியாமல் இருந்திருக்கிற கைகேயி. உனக்கு வரப்போறது பெரிய விபரீதம்னு சொன்னா கூட அதையும் தெரிஞ்சிக்காமல் தனக்கு உண்ட சௌமங்கல்யத்தையும் ராஜதர்மத்தையும் அது எல்லாத்தையும் மதிக்காதவளாக இருந்திருக்கிறவள் அவள் சென்று. அப்படிப்பட்டவள் ரெண்டு வறண்ட வியாஜத்தினால கிரமப்பிராப்தமாக ராஜ்யத்தை அடைய வேண்டிய ராவனை காட்டுக்கு செய்தவளாக இருந்திருக்கிற கைகேயி அவள் சொல்றாளாம், ஊரார்லாம் நிந்திக்கிறாளேன்னு பயப்படாமல் தன்னையே தன்னுடைய காரியத்தையே நினைச்சின்றிருக்கவளாக இருந்திருக்கவள் மாற்றுத்தாய். சென்று வனம் போக என்றிட, நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னானா, காட்டிற்கே நீ போவாயாகன்னு சொல்லி சொல்லியிருக்காளாம். வனம் போகே என்றிட, ஈற்றுத்தாய் பெற்றெடுத்த தாயாக இருந்திருக்கிறவள் பின்தொடர்ந்து எம்பிரான் என்ற, அப்பா ரமா நீ காட்டுக்கு போறையே அப்படின்னு அவ கூடவே வராளாம், அவ அழறாளாம். இப்ப நானும் உன்னோடய வந்து விடுறேன், என்னையும் ஆயிக்கும்போ இத்தனை நாள் வரைக்கும் இங்க பட்டது போறாதா, உங்க அப்பா தசரத சக்கரவர்த்தி கைகை என்னுடைய அழகுல மோகிச்சு அங்க அந்தப்புறத்துக்கு அவளுடைய அந்தப்புறத்துக்கே நித்தியம் போயிட்டு இருந்தேன், நான் ஏதோ தர்மத்துக்கு கட்டுப்பட்டு உம்முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு நான் இருந்தேன், நானு இன்னும் உன்னையும் அனுப்பிச்சுட்டு நான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கட்டப்படுறாளாம். வனம் போகையில் நீ காட்டுக்கு போக கூடாதுன்னு அழறாளாம். கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன, கூற்றுத்தாய் சொன்னாளாம், சுமித்ர சொன்னாளாம், கச்சதாதயதா சுகம், சௌக்கியமா போயிட்டு வா அப்படின்றாளாம். அவளுக்கு மாத்திரம் லக்ஷ்மண் பிரீத்தி இல்லையான்னா அவனை பார்த்த உடனே சிருஷ்டஸ்துவம் வனவாசாயன்னு சொன்னான், உன வனவாசம் பண்றதுக்கே உன்னை சிருஷ்டி பண்ணிருக்கேன்னு சொல்லி சொல்றாளே, இது என்ன பெருமாள் சிருஷ்டி பண்ணிருக்கே உன்னை வனவாசம் பண்றதுக்கே அப்படின்னு சொன்னா, இது அவளுக்கு மாத்திரம் மனசு கஷ்டம் இல்லையான்னா அது வேற விஷயம். ஆனா அவள் சத்தியத்தை தெரிஞ்சின்றவள், அவள் வேதாந்தத்தை புரிஞ்சின்றவள், அவள் அவள் தர்மத்தை புரிஞ்சின்றவள். அவள் சொல்றா, சுமித்ர சொல்றா, உனக்கு சிசுரூட பண்றது அதுவும் சாட்சாத் எம்பெருமானுக்கு சிசுரூட பண்றது பரம பாக்கியமான ஒரு விஷயம், உனக்கு கைங்கரிய ஸ்ரீ ஏற்பட போறது அதான் சொல்லி கச்சதாந்த யதா சுகம்னு சொல்றாவோ. இத்த பெரியாழ்வார் அத்தியாச்சரியமா அனுபவிக்கிற, மாற்றுத்தாய் என்று வனம் போகே என்றிட, ஏற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்ற, கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன, சீற்றமில்லாதனை பாடிப்பற, சீதை மணாளனை பாடிப்பற. ரசமாரோக பத்ரந்தே ராஜபுத்திர மகாயசக, இது சீத சுமித்ரர் அங்க இருந்துருக்கு, சூத்திரர் அங்க இருந்துருக்கு, சுமந்திர அவர் ஆச்சு தேர் ரெடியா இருக்கு போகலாம் அப்படின்னு சொல்ற, மூணு பேர் போராளாம். தமாரோகு தோர்ணம் பிராதரோ ராமலக்ஷணோ சீதா திருத்தீயான் ஆரூடான் திருட்வாரதமச்சோதயதி. இவ மூணு பேரும் ஏறின உடனே தேரை ஓட்டிட்டு போறே சுமந்திர, அயோத்தியனுடைய நகரத்துல அயோத்தியா நகரத்துல தெரு வழியா ஓட்டிட்டு போறேன், ஜனங்கள்லாம் பாக்குறாளாம், என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்றாளாம். அதுல சீத்தைய பாக்குறாளாம், சீத்தைக்கு கிடைச்ச பாக்யம் என்ன பாக்யம் பாருங்கோ அப்படின்னு, கிருதகிருத்யாஹி வைதேஹி சாயேவானுகதாபதிம் நஜஹாதிரதா தர்மே மேருமர்க்க பிரபாயதாம். அவள் கிருதகிச்ச சீத்தை, சாயை வானுகட்டான் ராமனுடைய நிழல் போல, ராமனைய நிழல் போல ராமனையே பின்தொடர்பவளாக இருந்திருக்கா. இது எவ்வளவோ ஒரு சதிக்கு லட்சணம், ஒரு பதிவிரத்தைக்கு லட்சணம். அது லக்ஷ்மணர் பின்னாடி போறான். அவ கை கை கேட்டது ராமர் ஒத்தர் தான் காட்டுக்கு போனோம்னு. அஹோ லக்ஷ்மண சித்தார்த்தா சததம் பிரியவாதினம் பிராதரம் தேவசங்காசம் ஜஸ்துவம் பரிகரிஷ்யதி. ராமருக்கு சிஸ்ரூஷ பண்றதுக்காக லக்ஷ்மணர் போறேப்பார். லக்ஷ்மணருக்கு என்ன பாக்கியம், என்ன பாக்கியம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாளாம். இதை பார்த்துட்டு எல்லாரும் ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேரும் போறத பார்த்து கண்ணில் அப்படியே ஜலம் கொட்டுறது, கண்ணில் அப்படியே குளம் குளமா இருந்துட்டு இருக்கு. இவளுக்கு கண்ணே தெரியலையா இப்படி இவா போயின்னு இருக்கா. இப்போ இந்த லோகத்துல இருக்கிறவெல்லாம் அங்க போனது பாட அந்த அந்தப்புறத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் அழடுதுகள், அந்த ஸ்திரீக்கள்லாம் அழறாளாம். நகிருஷ்டோ லப்தே கஷ்டத்தை சர்வஸ்வோக பராயணா நவாதி பவனா சீதோ ஒத்தர் கூட அந்த அயோத்தியில சந்தோஷமா இருக்கவாளே தம்படலையா. எல்லாரும் கஷ்டத்தோடுதான் துக்கத்தோடுதான் இருந்துட்டு இருக்காளாம். ஒரு காத்து ஜில்லுன்னு காத்து அடிக்கலையாம். காத்து கூட அவ்வளவு கஷ்டமா இருந்துட்டு இருக்கான். சூரியன் கூட சரியா பிரகாசிக்கலையாம். இப்படி இருந்துட்டு இருக்கான். ஏதுரா மத்ய சுகதா சர்வேதே மூடதே ததா சோகபாரேண சாக்ராந்தாஹ சவன சயனம் நைவ பேதிரே. ஏது ராமஸ்ய சுஹ்ருதஹ. ராமனுக்கு எத்தனையோ நண்பர்கள் இருப்பாளாம், தோழர்கள். அந்த தோழர்கள் ஒத்தர் கூட தூங்கலையா. எல்லாரும் சர்வேதே மூடதேதசஹ, ராமனிடத்திலேயே வைக்கப்பட்ட மனத்தை உடையவர்களாக கொண்டு தூக்கம் வராது அப்படியே பிறண்டு பிறண்டு இருந்துட்டு இருக்காளாம். படுக்கை விட்டே ஏந்து வராது இருந்துட்டு இருக்கா. இப்படிப்பட்ட நிலை அயோத்தியில இருந்துட்டு இருக்கு. இப்ப பாக்குற தசரத சக்கரவர்த்தி அப்படியே கீழே விழுந்துடுறான், துகில்னு விழுந்துடுறான். விழுந்த உடனே அங்க கை கை இருக்கா, கௌசல்ல இருந்துட்டு இருக்கா, எல்லாரும் இருக்கா. எல்லாரும் இருக்கச்சே கை கை அவர் விழுந்து தேர்னு தொட போறாளாம். ஒரு பக்கம் கௌசல்ய பிடிச்சுக்கிறாளாம், இன்னொரு பக்கம் கைகையை பிடிச்சுக்கிறாளாம். அந்த கைகையை பிடிக்கச்சே கைகேயி மாமகா மாமகாங்கானி மாஸ்பிராட்சி பாபனிச்சயே நகித்வான் திரட்டுமிச்சாமி நபாரியா நச்ச பாந்தவி. கைகேயி என்ன தொடாத அப்படின்ட்டேரான். இனிமேல் உன்னை தொட்டு உன் கையால ஸ்பர்சம், உன்னுடைய ஸ்பர்சம் எனக்கு வேண்டாம். நீ இனிமே எனக்கு மனைவியும் இல்ல, பந்துவும் இல்ல, உன் சம்பந்தம் இத்தோட ஒழிச்சு விடுற, நீ இனிமே வராத, எனக்கு வேண்டாம் அப்படின்றான். அப்போ பின்னாடி பாக்குறான். எஸ் சுகே நோபதானேஷு சேதே சந்தனரூஷிதா வித்யமானோ மஹர்ஹாபி ஸ்திரீபிர் மம சுதோத்தமா. ஏன் இப்படி கோச்சுக்கிற, யாரால ஒன்னாலதான் எங்க ராமன் கட்டு பஞ்ச தங்க கட்டில பஞ்சு மெத்தையில படுத்துட்டு இருக்கவ இப்ப காட்டுல தரையில படுத்துக்க போறான் இன்னைக்கு ராத்திரி. ஆகையால இவ்வளவு பண்ண பாப்ப காரியம் பண்ணவளுக்கு என் மூஞ்சில முழிக்காத, இனிமே நீ என்ன தொடக்கூடாது, நீ தொட்டாலே எனக்கு அசுத்தம், வாண்டாம் அப்படின்ற. பக்கத்துல கௌசல்ய இருந்துட்டு இருக்கான். இவருக்கு கண்ணு குளம் குளமா இருக்கு, கண்ணே தெரியலையாம். கொஞ்ச நாள் முன்ன போனது பார்த்தது ராமனையே பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்ணே தெரியலையாம். கண்ணு தெரியல, ஆனா குரல் மாத்திரம் கேட்கறது. கண்ணால எதையுமே பார்க்க முடியாத ஒரு நிலையில இருந்துட்டு இருக்க. அப்போ கௌசல்ய பார்த்து சொல்ற, நத்வாம் பஷ்யாமி கௌசல்யே சாதுமாம் பாணினா ஸ்பிருஷா ராமே மேனுகதா திருஷ்டி அத்யாபி ந நிவர்த்ததே ராமே மேனுகதா திருஷ்டி. ராமே மேனுகதா திருஷ்டி, ராமனிடத்திலேயே என்னுடைய திருஷ்டி இருந்துட்டு இருக்கு, என்னால வேற எதையுமே பார்க்க முடியல. நத்வா பஷ்யாமி கௌசல்யே, ஒன்ன நான் பார்க்க முடியல. அந்த பெருமாள் எப்படிப்பட்டவராக இருந்துட்டு இருக்க இதுப்பாங்க. ராமே மேனுகதா, ராமன் சமுத்திரைவ கம்பீர் காம்பீரியன்னு சொல்லி சமுத்திரம் மாதிரி இருக்க கம்பீரமாக இருந்துட்டு இருக்கவர். எல்லா கல்யாண குணங்களுக்கும் அவர்தான் இருப்பிடமாக இருந்துட்டு இருக்கிறவர் அவர். அப்பேற்பட்ட ராமனுகதா திருஷ்டி, ராமனு தான் என்னுடைய திருஷ்டியே ஆனது, அவர் பின்னாடியே போயிடுத்து என்பதாக சொல்லுகின்றார். ராமோ ரமயதாம் வரஹான்னு சொல்ற ராமர் எல்லாருக்கும் கழிப்பை ஏற்படுத்துபவராக இருந்திருக்கார். சக்ஷுந்திரியங்கள்லாம் என்ன பண்ணும், ரூபத்தை கிரகிக்கும். ரூபவான்கள் சக்ஷுஸ கிரகிச்சுட்டு போயிட்டார். இப்போ ராமர் என்ன பண்ணிட்டார், என்னுடைய கண்ணையே எடுத்து போயிட்டார். ஆகையால என்னால பார்க்க முடியல. ராமம்மே கதா திருஷ்டி, இனிமே என் கண் பார்வையே போயிடுத்து, ராமனை தவிர வேற எதுவுமே பார்க்க முடியாது போயிடுத்து, 1100 வஸ்துவ பாக்கிறதுக்கு யோக்கியத்தை இல்லாததாக போயிடுத்து அப்படின்னு சொல்லி சொல்றார். என்னுடைய திருஷ்டி இருந்துருக்கு பாருங்கோ. இதுல உண்மையில என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெருமாளை சேவிச்ச திருத்தங்கள் இன்னொருத்தர சேவிக்காதுன்னு சொல்லிட்ட. அந்த மாதிரி இத்தனை நாளா ராமனையே நான் பின்தொடர்ந்து போனவனாக இருந்திருக்கேன். அந்த என்னுடைய திருஷ்டியானது அவனை தவிர வேற யாரையும் பார்க்க முடியாது. மே திருஷ்டி ராமம் அணுகத்தா, என்னுடைய இது இந்திரியமாக இருந்தா கூட அவனையே பின்தொடர்ந்து போயிடுத்து, என்னுடைய மனசு எப்படி அவனை பின்தொடர்ந்து போயிடுத்தோ அதே மாதிரி போயிடுத்து அப்படின்னு சொல்லி சொல்றானா. நத்வா பசியாமி, உன் குரல் தான் கேக்கிறது, உன்னை என்னால பார்க்க முடியல. யார் இருக்கா, கௌசல்யாவாக இருக்கா, உன்னை காணாதது நான் பார்த்துட்டு இருக்கேன், நீ முன்னையே நின்னு இருக்க நான் பார்க்கல, உன்னை பார்த்துட்டு இருக்கிற போதெல்லாம் உன்னிடத்துல நான் போகல, உன்னிடத்துல நான் அவ்வளவு பிரீத்தி வைக்கல, இந்த கை கை இடத்துல தான் பிரீத்தி வைக்கிறேன். இன்னைக்கு என்னால பார்க்க முடியாத ஒரு ஸ்திதி வந்துடுத்து, இப்ப உன்னதான் நான் ஆசிரியச்சு தான் இருக்கேன். நத்வா பசியாமி அப்படின்னா, நீ உண்மையில பார்த்தமானாக்க ராமன் முகத்துல மொழிக்காட்டா கூட ஒன்முகத்திலேயானா, அந்த ராமனை பெற்றெடுத்தவளாக இருந்திருக்கிற ஒன்முகத்திலேயானா மொழிக்கலாமோன்னு பார்த்தா அதுவும் என்னால முடியாது போயிடுத்து. ராமம் மேனுக்குதா திருஷ்டிகி, அண்டருகோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, ராமனிடத்துல போயிட்டு ஆகையால என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னா, இந்த சக்ஷரிந்திரியம் எனக்கு கை கொடுக்காமல் இருந்திருக்கு. அப்ப என்ன பண்ணும், அவ குரல் கொடுக்கறாளாம், பார்க்க முடியாட்டா போறது, என்ன பண்ணணும்னு சொல்றாரு அப்படின்னா, சாதுமா பாணினா ஸ்பிருஷ, உன் கையால என்ன கொஞ்சம் தொட அப்படின்னா, என்னுடைய கிளேசம்லாம் போயிட்டோம், உன் ஈர கையால என்ன தடவி விடணும் அப்படின்னா, பாணினா ஸ்பிருஷ அப்படின்னா, எதிர உன்னால எதிரையே நீ நின்னுந்தா கூட உன்னை என்னால பார்க்க முடியல, நீ தொட்டையானாக்க அந்த தொடரத்தை உணர முடியும், ஆகையால இந்த ஸ்பர்ஷேந்திரியத்தினாலயாவது நீ சொல்லலாமே அப்படின்னா, இத்தனை நாளும் நான் கை கவியோட நான் இருந்துட்டேன்னு, அந்த கை கை தொட்டத்தினால வந்த என் சரீரத்துல இருந்துருக்கிற பாப்பம் மொத்தம் போகும்படியாக உன்னுடைய ஸ்பர்ஷம், இப்ப அவள் நினைச்சுப்பாளாம், பாணினம் சாதுமான் ஸ்பிருஷா, சாது ஸ்பிருஷான்னு சொல்லிருக்காள் இல்லையோ, இத்தனை நாள் இங்க வராத அங்கேயே போயிருந்தேன், இப்ப மாத்திரம் நான் தொடரணுமா உண்மை அப்படின்னு சொன்ன, ஏதோ அபிஜினால ஒரு மோகத்தினால நான் இத்தனை நாள் கை கையிட்டு போயிட்டேன், இப்ப இந்த கை கையினுடைய போனத்தினுடைய பலன் ராமன் காட்டுக்கு போயிட்டே, இப்ப இந்த மோகம் போயிடுத்து, இப்ப நீ ஆனா எனக்கு அனுகிரகம் பண்ணணும், இந்த பாவி நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இரக்கத்தோட நீ தொடணும் அப்படின்னு சொல்ற. பாணினா ஸ்பிருஷா, அன்னைக்கு அக்னினா அக்னி சாட்சிக்குமாக பாணிங்கன்னு வீட்டுல பாணினான்னு சொல்லி நாம ரெண்டு பேரும் கைப்பிடித்தமே, அந்த கையால என்ன தொடு அப்படின்னு சொன்னா, பாணினா சாதுமா ஸ்பிருஷா என்பதாக சொல்லுகின்ற, ராமனை எடுத்து வளர்த்து பரிசுத்தமா ஆன இந்த கையினால என்ன தொட்டு என்ன பரிசுத்தமாக ஆக்க வேணும், மா ஸ்பிருஷா என்ன தொடுன்னு சொல்ற. இப்படி தசரத சக்கரவர்த்தி அப்படியே புலம்புறாராம். நத்வாம் பஸ்யாமி கௌசல்யே சாதுமாம் பாணினா ஸ்பிருஷே ஸ்பிருஷா ராமம் மேனுகதா திருஷ்டி அத்யாபி நன் வர்த்ததே. பாக்குற அங்கிருந்து கஷ்டப்பட்டு தசரத சக்கரவர்த்திய கௌசல்ய கைகை பவனத்துல இருந்து கௌசல்யா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாளாம். கௌசல்ய இடத்துக்கு வந்த உடனே அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாளாம். ஏகபுத்ரா வினா புத்திரம் அகம் ஜீவிதம் உத்சஹே நகிமே ஜீவிதே கிஞ்சித் சாமர்த்தியமிக கல்பதே அபஸ்யந்தா பிரியம் புத்திரம் லக்ஷ்மணஞ்ச மகாபலம். எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, அந்த பிள்ளையும் காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நான் எப்படி ஜீவிக்கிறது, எனக்கு ஒன்றும் ஜீவிக்கிறதுக்கே இஷ்டம் இல்லைன்னா சுமித்ர பெரிய வேதாந்தி, சுமித்ர மாதிரி வேதாந்தி யாருமே கிடையாது. அவ பக்கத்துல இருந்துட்டு சொல்றாளாம், போத்திரஸ்தே வரதஹா க்ஷிப்ரம் அயோத்தியாம் புனராங்கதா கராபியாம் மிருதுபீனாபியாம் சரணோ பீடயிஷ்யதி. நீ கவலையே படாத, பார்த்துட்டே இருக்கே 14 வருஷம் ஆயிடும், 14 வருஷம் ஆன உடனே உன்னுடைய ராமன் வந்து உன் திருவடிய கட்டியா பிடிச்சுண்டு உனக்கு எல்லா சுஸ்ரூஷையும் பண்ண போறான், நீ போய் அப்படி அழலாமா, நீ அழக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாளாம். இப்படி அனுருக்தா மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் அனுஜக்முஹு பிரயாந்தம் தம் வனவாசஸ்ய மாணவாக, அந்த ராமனையே பின்தொடர்ந்து எல்லா ஜனங்களும் போறதான். இதுக்கு மேல எனக்கு வேண்டாம், நான் எத்தனை நாள் தான் நான் ராமனே காட்டுக்கு போயாச்சுன்னாக்கா எனக்கு என்ன காரியம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவ எல்லாரையும் கை கூப்பிட்டு சொல்றேரா ராமர், நீங்கள்லாம் என்னிடத்துல இவ்வளவு பிரீத்தி வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம், என்னிடத்துல எவ்வளவு பிரீத்தி வச்சிருக்கீங்களோ, யா பிரீத்திஹி பகுமானச்ச மை அயோத்தியா நிவாசினாம் மத்ரயார்த்தம் விசேஷேன பரதே சா விதீயதாம், நான் உங்க எல்லாரிடத்துலயும் பிரார்த்தனை பண்றேன், எனக்கு சந்தோஷம் உண்டாவதற்காக எனக்காக என்னிடத்துல எவ்வளவு பிரீத்தி வச்சிருக்கீங்களோ அவ்வளவு பிரீத்தியும் பரதனிடத்துல வச்சு அந்த பரதனை கொண்டாடும்படியாக நீங்க இருக்கணும். ஆகையால அவன் உங்களுக்கு எல்லாம் நன்மை பண்ணுவன், பரதன் ரொம்ப சிறந்தவன், அவனுடைய அவன் மாதிரி ஒரு நல்ல குணங்கள் இருக்கிறவ யாருமே கிடையாது. ஆகையால நான் உங்களிடத்துல பிரார்த்தனை பண்றேன், என்னுடைய பிரீத்தி என்னிடத்துல வைக்கிற பிரீத்திய பரதனிடத்துல வைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை. ஜானவருத்தோ மய வயோ பாலஹ மிருது வீரிய குணான்வித அனுரூபா சவோ பர்த்தா பவிஷ்யதி பயாபாஹ சஹி ராஜகுணைர் யுக்தஹ யுவராஜஹ சமீட்சிதஹ. இப்படியாக இவர் இந்த ஜனங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ற, இவர் பிரார்த்தனை பண்றதெல்லாம் கேட்கலையாம், கேட்காத அவளும் பின்தொடர்ந்து மறுபடியும் பின்னாடியே போயிட்டு போயிட்டு இருந்துட்டு இருக்காளாம். அப்ப கடைசியில வந்தாரா, சாயங்காலம் ஆயிடுத்து, அந்த தமசா தீரம் வந்துடுத்து, அந்த தமசா தீரத்துல சுமந்தரர் அந்த ரதத்தை நிறுத்துற, ஜனங்களும் நிக்கிறான். சரி அன்னைக்கு ராத்திரி சந்தியாவந்தனம் பண்ணணுமே, என்ன பண்றது அப்படின்னு அத்ரேவி சௌமித்ரே வச்சாம் எத்ய நிஷாமிமம் ஏதத்தி ரோஜத்தே முக்கியம் வன்னேட்டு விவிதேசி. இது இந்த வனத்துல பழங்கிழங்கு இதெல்லாம் நிறைய கிடைக்கும், இருந்தா கூட ஏதோ போனது போறோம். இன்னைக்கு தினத்துல அத்ரேவ ஒரு தீர்த்தம் எடுத்துட்டுவா, அந்த தீர்த்தத்திலேயே சாப்பிட்ட வந்து அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணிட்டு இதுவே போய் இங்கேயே முடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அவர் அந்த சமயத்துல இவெல்லாம் அங்கேருந்து லக்ஷ்மணர் தமசா தீரத்துல தீர்த்தத்தை கொண்டு வர, தீர்த்தத்தை கொண்டு வந்து அவருக்கு ஒரு படுக்கையெல்லாம் கல்பிச்சு அவர் சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ற. இவ்வாறாக காட்டுக்கு ராமர் எழுந்திருக்கின்ற ஒரு விஷயம். ஏவமேதத்புராவிருத்தம் ஆக்யானம் பத்ரவஸ்துவஹ பிரவ்யாஹரத விஸ்ரத்தம் பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம் ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹீம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஹ சுபமஸ்து நித்யம் லோகாஹ ஸமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.